अस्मत् गुरु परम्पराय नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदके रघुनाथाय नन्दाय सीताय पते नमः। सभाय नमः। इनकी नालावदु नाल सीता कल्याण पर्यंतम नेतु पातम। सीता कल्याणத்திலிருந்து ஆரம்பிச்சி பாதுகா பட்டாபிஷேக பர்யந்தம் பார்க்கணும். நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்த அவகாசம் எவ்வளோ இன்னைக்கு பார்க்க முடியுமோ எவ்வளோ பார்க்கலாம். ஏன்னா ராமாயணம் உபன்யாசம்னு கண்டினியூவேஷன்ல இருக்கிறபடினால தனித்தனி தலைப்பு கொடுக்காத அப்படினால ராமாயணம் பூர்த்தியாக இந்த 9 நாளில் சொல்லி ஆகணும். அதனால எந்த விஷயத்தையும் விடுறதுக்கும் அது எனக்கு விருப்பமா இல்லை. ஏன்னா அடியனோட பெரியவாள் அந்த மாதிரி அடியனை வளர்க்கலை. இதை விட்டுட்டு மேலே போகிறது, அதை விட்டுட்டு மேலே போகிறதுன்னு எவ்வளோ அவகாசம் இருக்குமோ. ஏன்னா எப்படியும் பின்னாடி யுத்தகாண்டம் ஒரு நாள் வச்சுக்கு போகிறோம். அன்னைக்கு 1.5 மணி நேரத்துக்கு அன்னைக்கு எந்த விஷயமும் இருக்காது. ஏன்னா இவன் அவன் மேலே அம்பு எழுதான், அவன் இவன் மேலே எம்பு எழுதான், 1.5 மணி நேரம் அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் அதில் சுருக்கிக்கலாம். கடைசி யுத்தகாண்டத்தில் எவ்வளோ சுருக்கிக்க முடியுமோ இவன் போனான் அவன் போனான்னு வரிசையாக சொல்லிட்டு போயிடலாம். அதனால் இன்னிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணுமோ அந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு பார்க்க முடியுமோ, எவ்வளவு அவகாசம் இருக்கிற பர்யந்தம் பார்க்க முடியுமோ அவ்வளவு டீப்பாக பார்த்துட்டே போகலாம்னு பெரியவாழ்த்த பிரார்த்திச்சுட்டு மேலே போறேன். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி பிரதீட்சத்தை நாம் பத்ரம் பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினாம். இயம் சீதா மம சுதா. நேற்று சீதா கல்யாணம் பார்த்தோம். ஜனகர் சீதையினுடைய திருக்கரங்களை பிடிச்சி ராமனிடத்தில் கொடுக்கிறார். ராமனும் பெரியவாளுடைய ஒரு ஆஜ்ஞையின் பேரில் கல்யாணம் பண்ணிக்கிறார்ன்ற வரைக்கும் நாம் பார்த்தோம். பாணி கிருண்ணீஸ்வ பாணினா, தன்னுடைய திருக்கரங்கள்னால சீதாதேவியுடைய திருக்கரங்களை பற்றி கொண்டார் அப்படின்னு. இங்கே மற்ற திருக்கல்யாணங்களும் நடந்துக்கிறது. ஆக மற்ற திருக்கல்யாணங்கள் நடக்கும்பொழுது ஜனக மகாராஜா இதே மாதிரியே ஸ்லோகம் சொல்றதா வால்மீகி சொல்றார். இயம் ஊர்மிலா மமசுதான்னு அங்கே சொல்றார். இந்த ஊர்மிலியானவள் என்னுடைய பெண், ஹே லக்ஷ்மணா சகதர்மச்சரி, அவள் இவளுக்கு உகந்தவன் நீதான், அவளுக்கு உகந்தவன் நீதான்னு பரஸ்பரம் உங்க ரெண்டு பேருக்கும் தர்மம் ஒத்து இருக்குன்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கும் சொல்றா, பரதனுக்கும் சொல்றா. மாண்டவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, சத்ருக்னனுக்கும் சுத்தகீர்த்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சொல்றா பரஸ்பரம். இதுல லக்ஷ்மணனுக்கு மட்டும் ஒரு சின்ன மனசு வருத்தம் ஏற்படுறதா வால்மீகி இங்க சொல்றார். அண்ணாவோட இருக்கும் இல்லையா அண்ணா கல்யாணம் ஆகும்பொழுது, ஏன்னா இவர் பக்கத்துல மணமேடையில மாப்பிள்ளையா இருக்காராம். அண்ணாவுக்கு பின்னாடி மாப்பிள்ளை தோழனா, இவரால் அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க முடியலையா. இவர் அண்ணாவோட இல்லாமல் அண்ணாவை விட்டு விலகி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தன்னை தர்மதேவதையை தள்ளிவிட்டாலேன்னு தர்மதேவதையை நிந்திச்சுக்கிறாராம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு க்ஷணம் யார் பக்கத்துலயோ நான் இருக்கனே, என் அண்ணா கூட என்னால இருக்க முடியலையே அப்படின்னு அந்த ஒரு முகூர்த்த காலம். ஏன்னா க்ஷத்திரியரால சொல்லியோ எல்லா கிரியைகளும் நடக்கணுமோ இல்லையா கல்யாணம்னா, அது பர்யந்தம் அண்ணா பக்கத்துல இருக்க முடியலையே அப்படின்றான். அண்ணா பக்கத்துல இருக்க முடியலையேன்னு தோணும் பொழுது இயம் ஊர்மிலான்ட்டா, நீ எங்கேயும் போயிடாத, இந்த ஊர்மிலா என்னுடைய பெண், இவள் இவளை பாணிங்கிறீங்க பாணினான்னு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் கிரியைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாலும் இவரால் நவர கூட முடியலையா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா. 4 திருக்கல்யாணங்களும் ரொம்ப அழகா முடிஞ்சது. 4 திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லா வைர வைடூரியங்களோட சீர்வரிசைகள்லாம் கொடுத்து இவரை அயோத்திக்கு அழிச்சுட்டு போறதுக்காக தயார் பண்றாங்க. அதுவும் எல்லாருக்கும் சுப்ரிதம். வசிஷ்டா முதல் நாளே சொன்னோம், வசிஷ்டா பரமப்ரீதான்னு. ஜனகன் ஒவ்வொருத்தருடைய திருமுகத்தையும் பார்க்கிறான். வசிஷ்டருடைய திருமுகம் எப்படி இருக்கு, விஸ்வாமித்திரருடைய திருமுகம் எப்படி இருக்கு, அதே மாதிரி தசரத்தருடைய திருமுகம் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் பரமானந்தப்படுறாளா இந்த கல்யாணம் நடந்ததை வச்சுது. எல்லாருடைய திருமுகத்தையும் பார்க்கிறானா, சந்தோஷமா இருக்கான். அதோட போர்வன் இல்லையாம், அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு கௌசல்யோடைய திருமுகம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறான். ஏன் அப்படின்னா கௌசல்யானந்த வர்தனம் அப்படின்னார் வால்மீகி. கௌசல்யோட திருமுகம் ஏன் அப்படின்னா, வாழப்போறவள் தன்னுடைய பெண் எங்க போய் வாழப்போறா, கோசலியின் இடத்துல தானே போய் வாழப்போறா, அதனுடைய கோசலியனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறாளாம். அவள் குட்டி சீத்தைய அவள் ஆனந்தமா பார்த்துட்டு தடவி தடவி கொடுத்துட்டு இருக்காளாம் கோசலி அந்த குட்டி சீத்தையை பார்த்து. அப்படி எல்லாருக்கும் பரம சந்தோஷம். இந்த பரம சந்தோஷம் ஏற்பட்ட உடனே எல்லாரும் மேல அயோத்திக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பிரஸ்தானம் நடக்குது. அப்படி பிரஸ்தானம் நடக்கும் பொழுது இவெல்லாம் போயின்னு இருக்கா, போயிட்டு இருக்கிறப்போ எதிரே ஒரு சுப சகுனங்கள் ஏற்படாமல் அசுபமான சகுனங்கள் ஏற்படுறது. ஏன் இந்த மாதிரி அசுபமான சகுனங்கள் ஏற்படுறதுன்னு தெரியல. தசரதால் போன்றவர்களாம் யோசிச்சுட்டே வரா, கிளம்புன நேரம் சரியான நேரமான்னு பார்க்கிறான். கிளம்புன நேரமும் சரியான நேரமாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வழியில ஏற்படுற சகுனங்கள் சரியில்லையே ஏன் அப்படின்னு பார்க்கிறான். அப்படி வழியில் இருக்கக்கூடிய சகுனங்கள் சரியில்லையேன்னு பார்க்கும் பொழுது எதிர கோபத்தோட தகதகன்ற ஒரு கோபம், அசாத்தியமான கோபம், அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் யாருக்குமே லோகத்துல இல்லை, க்ஷத்ரியால ஒழிச்சே தீருவேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கோபத்தோட ஒருத்தர் வராராம். கோபத்தோட ஒருத்தர் வரும்பொழுது நெருங்கி நெருங்கி வரார். நெருங்கி நெருங்கி வர வர பார்க்கும்போது தசரதனுக்கு உள்ளுக்குள்ள பயம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, குழந்தைகள் நாலு பேரை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போறான். அழகான குழந்தைகள், அழகான மாட்டு பெண்கள், இப்படி தன் பரிவாரங்களோட போயிட்டு இருக்கிறப்போ எதிர பரசுராமர் வரார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அர்க்கியம் எடுத்துட்டு வா, பாத்தியம் எடுத்துட்டு வா, கூட இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு ஓடி போய் நிக்கிறா. பரசுராமர் பார்க்கிறார், வந்து நிக்கிற தசரதனை அவர் பார்க்கவே இல்லை. யாருடா ராமன் தான் முதல் வார்த்தை கேட்கிறார். யாருடா ராமன் கேட்ட உடனே தசரதனுக்கு பயம். இவர் நேரம் வந்து யாருடா ராமன் கேட்கிறாரு, ஏன் எதுக்கு ராமன் கேட்கணும்? சுவாமி, நீர் 21 தலைமுறை சத்திரியால கொள்ளுவேர்னு சொன்னார். அதுக்கு என்னாடி எனக்கு முன்னாடி மூதாதையர் காலத்திலேயே அந்த 21 தலைமுறை முடிஞ்சு போச்சு. இப்போ 21 தலைமுறை கணக்கும் இல்லை. நீர் எதுக்கு இவ்வளவு கோபத்தோட வந்திருக்கேன்? உமக்கு கோபத்தோட வரத்துக்கே பிரசக்தி இல்லையே. நான் குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டு நான் அழைச்சிட்டு போறேன்னு நீங்க எப்படி இந்த மாதிரி வரலாம் அப்படின்னா, நீங்க 21 தலைமுறை சத்திரியாலையும் பழி வாங்கிட்டு நீங்க எங்கேயோ போனதான் நாங்க கேள்விப்பட்டோமே, அப்படி இருக்கிறப்ப நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது அவர், உன்னோட பேச எனக்கு இஷ்டம் இல்லை, நீ ராமனை கூப்பிடுனான். ராமன் பக்கத்துல நிக்கிறான். ராமன் பக்கத்துல கார்மேகன் கார்மேகம் வரணா நிக்கும் பொழுது யார் ராமன் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இழந்திருக்கார் அவர். ஏன், இவரும் பகவான் அவரும் பகவான். அவர் எப்படி இருக்கார், அவர் அஜ்ஞானத்தினால இருக்கார். அவர் அஜ்ஞானத்துல இருக்கிறப்போ எந்த மனிதன் தன்னுடைய சுய நினைவு இல்லாமல் இருக்கானோ அந்த மனிதனால கடவுளை முழுமையா தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா. அப்படி இருக்கிறப்போ பரசுராமருக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால பெருமாளை பூர்த்தியாக அவரால் தெரிஞ்சுக்க முடியல. மறுபடியும் யார் யார் ராமன், யார் ராமன் கேட்டான். இந்த தசரதன் காதலியே வாங்காமல் ஏகமுக்துவா அர்க்கியம் ஆதாய பார்கவம் பீம தரிசனம்னா, அதுவும் அப்படி கோரமான தரிசனத்தோடு நிற்கக்கூடிய அந்த பரசுராமனை, அர்க்கியம் எடுத்துடுவா, பாத்தியம் எடுத்துடுவான்னு என்னென்னவோ சொன்னாலும் பரசுராமனுடைய பார்வை தசரதன் மேல படவே இல்லை. எங்க படுறது அப்படின்னா, யார் ராமன் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கான். யாரா ராமன் மறுபடியும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சாக ராமன். உடனே ரிஷயோ ராம ராமேதி மதுரம் வாக்கியம் புருவன் அப்ருவன். அது எப்படின்னா, இவர் என்னதான் கோபத்தோட சொன்னாலும் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார், ராமன் ராமன் ராமன்னே உபயோகப்படுத்துறார். அதுவும் எப்படின்னா, ரிஷயா ராம ராமேதி மதுரம் வாக்கியம் அப்ருவன், மதுரமான வார்த்தைகள். இவர் என்னன்னா, அந்த ராமன்ற அந்த வாக்கு இருக்கு பாருங்க, அந்த வாக்க கோபமா சொன்னாலும் சரி, இனிமையா சொன்னாலும் சரி, மனசு பூர்த்தியா தியானம் பண்ணிட்டு சொன்னாலும் சரி, போன போக்குல ஒண்ணுமே இல்லாமல் ரோட்ல நாம வேகமா போயிட்டு இருக்கிறப்ப ராமர் கோவில் வாசல்ல பார்த்தும் பார்க்காம ராமன் சொன்னாலும் சரி, அந்த கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு பார்க்கோ பூர்த்தியாவே கிடைக்கும். அதுதான் அந்த வாக்கியத்துக்கு உண்டான பெருமை இல்லையா. அதுவும் பதஞ்சலி மகாபாஷ்யத்துல சொல்லும் பொழுது வியாக்கரண சாஸ்திரம் தமிழ இலக்கணங்கள்லாம் இருக்க மாதிரி சம்ஸ்கிருத இலக்கணத்துல அவர் எழுதுறப்போ ராமன்ற வாக்கியம் சம்ஸ்கிருதத்துல மற்ற எழுத்துக்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பிரசித்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சிவபெருமான் சாதிக்கிறப்போ கேனோபாயன் பார்வதி கேட்கிறா இல்லையா, சகஸ்ரநாமம் நமக்கு தெரியும். கேனோபாயன் விஷ்ணுநாம சகஸ்ரகம்னு கேட்கிறா. எங்களாலதான் உட்கார்ந்து 1000 திருநாமக்கார டெய்லி சொல்ல முடியாது. நாம ஏதோ 7 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வரோம், 7.5 மணிக்கு பசிக்கிறது சாப்பிடணும். இந்த நடுவு கேப் 1/2 மணி நேரத்துல நாம எப்படி சகஸ்ரநாமம் சொல்றது? அது வேகமா சொன்னாலே 20 நிமிஷம் ஆகும். வேகமா சொல்ற அளவுக்கு புத்தகம் பார்த்து சொல்றது கூட கஷ்டம் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ நம்மள மாதிரி லகுபாயம் லகுவா இருக்கிற வாழ்க்கை ஏத்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு மாதாவா இருக்கக்கூடிய பார்வதி தேவி சிவனை பார்த்து கேட்கிறா. கேனோபாயன் லகுனா விஷ்ணுவர் நாம சகஸ்ரகம், பட்டியத்தே பண்டிதே நித்தியம். யாராரோ பெரிய பெரிய பண்டித்தால்லாம் உட்கார்ந்து சகஸ்ரநாம தாளிதனம் சொல்லிட்டு இருக்காளே, சாதாரணமா இருக்க ஜீவர்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சிவபெருமான் சொல்றார், ஸ்ரீராம ராம ராமேத்தி மனோராமே மனோரமே. அதுவும் இந்த ஸ்ரீராம ராம ராம மூணு திருநாம ராமன்ற திருநாமத்தை மூணு தடவை யார் சொல்றாலோ அவளுக்கு சகஸ்ரநாமத்தை சொல்ல பலன் வரும் இல்லையா. சகஸ்ரநாம தத்துல்யம். நீங்க விஸ்வம் விஷ்ணு வசத்காரோட ஆரம்பிச்சு சொல்ல வேண்டாம், உட்கார்ந்து ராம ராம ராமன்னு மூணு வாட்டி சொன்னால் போதும், ஆயிரம் நாமாக்களை சொன்ன பலன் வரும். எப்படின்னா நீங்க பெருமாளுடைய சிவபெருமானுடைய வாக்கியம் பொய்யாகாதான்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக்ல கூட தெரிஞ்சு போகுது. மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் எவ்வளவோ கணக்கு போட்டு பார்த்தாலும் கூட பாஷா பிரகாரம் கணக்கு போட்டு பாருங்க, ராம ரா அப்படின்றது தமிழை தவிர மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவாளுக்கு இது சுலபமா புரியும், தமிழ் மாத்திரம் தெரிஞ்சவாளு கொஞ்சம் கஷ்டம். ரா அப்படின்றது அந்த ரெண்டாவது எழுத்து ரா இல்லையா, மா அப்படின்றது அஞ்சாவது எழுத்து மா, ரா ரெண்டு மா அஞ்சு, ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து இல்லையா, மறுபடியும் ராம ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து, மறுபடியும் ராம ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து, பத்து இன்ட்டு பத்து நூறு, நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் இல்லையா. அதனால ராம ராம ராம ஆயிரம் திருநாமக்கள் வந்துருச்சு. நீங்க எப்படி வேணா கணக்கு கொடுப்பாங்க, பெரியவாள் வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாது. எப்படி சுத்தி சுத்தி என்னால சாதிக்க முடியும் அவருடைய வார்த்தை பொய்யாச்சின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காத லோகத்துல. அப்படி சத்தியசந்தாளவாள்லாம் இல்லையா, சத்தியம் சர்வே பிரதிஷ்டிதம் சொன்னால் ஒரு சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம், எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு லோகத்துல. எங்கேயாவது பாருங்களேன் இல்லையா, சூரியன் கார்த்தால உதிக்கிறதுல ஆரம்பிச்சு சாயங்காலம் மறையறது பரியட்டும் ஒரு நாள் நின்று இருக்கா லோகத்துல, ஒரு நாள் கூட நிக்கவே நிக்காது. சத்தியன் தப்பத்தே ரவிகி இல்லையா, சூரியன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழலாம். தென்னமரத்துல தேங்காய் யார் தலையிலேயாவது விழுந்திருக்குன்னு இருக்கா இன்னைக்கு பரியந்தம், பக்கத்துல கூட விழும், ஒரு செகண்ட் பக்கத்துல விழுமோ தவிர யார் தலையிலேயாவது விழுந்தது மரத்திலேருந்து, மரத்திலேருந்து புடுங்கி ஒருத்தன் தலையில போட்டா உண்டு தவிர இயற்கையாகவே மரத்திலேருந்து தலையில விழுந்தது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதான் சர்வம் சத்திய பிரதிஷ்டிதம்னு சொன்ன. அப்படி எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, எதனாலனா ராம அப்படின்ற அந்த திருநாமத்துதான் காரணம். லோகத்துல இந்த ராம நாமத்துக்கு ஆனால்தான் காசியில கூட இன்னைக்கு பாருங்க, இங்கதான் அந்த கடைசி காலத்துல இந்த தாரத்தப்பட்ட முழக்கம்லாம் காசி வாராணசிலாம் பாருங்க எடுத்துட்டு போகும்போது ராம் நாம் சத்தியக ராம் நாம் சத்தியகன்னு சொல்லிட்டு போவா, வேற வார்த்தைகள் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ராம் நாம் சத்தியக ராம நாமம்ன்றது நிஜம், ராமநாமத்தை காட்டிலும் வேறானது லோகத்துல கிடையவே கிடையாது, ராமநாமத்துக்கு ஈடான ஒரு விஷயம் லோகத்துல கிடையவே கிடையாதுன்றது தான் எல்லாருடைய எல்லாரும் ஒரு சேர ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இந்த ராமநாமத்துல பேதமே கிடையாது, எல்லா மதத்துக்காராலும் இந்து மதத்துல இருக்கிற எல்லா மதத்துக்காராலும் ஏற்றுக்க ஒரு விஷயம் எதுன்னா ராமன் அப்படின்ற திருநாமன். இத ரிஷி கோபமா சொன்னாலும் அவருக்கு அனுகிரகம் தான், நீ என்ன கோபமா சொல்லிட்டு போ அப்பவும் அனுகிரகம்னா. பரசுராமர் பார்த்தார், நான் தான் ராமர் முன்னாடி போய் நின்று தசரதனுக்கு பயம் உள்ளுக்குள்ள, குழந்தை போய் நிக்கிறானே மறுபடியும் குழந்தையாவே பார்க்கிறான், குழந்தை போய் நிக்கிறானே இவரோ ரிஷி அந்த பரசு அப்படின்னா கோடாலின்னு அர்த்தம், அந்த கோடாலி பயங்கரமா இருக்கு, அந்த கோடாலிய பார்த்தாலே பயம், அந்த கோடாலி வேற கையில இருக்கு, இது போறாதுன்னு கையில ஒரு தனுஷ் வேற வச்சுட்டு இருக்காரு, அதனால ரெண்டும் இருக்கிறப்போ குழந்தை போயின்னு இருக்கானே அவன்கிட்ட ஒரு ஆயுதம் இல்ல, அவன் கல்யாண திருக்கோலத்தோட வந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணான், நீதான் ராமனா ஏதோ நீ சிவதனுச பங்கம் பண்ணிட்டியாமே இல்லையா, சிவதனுச பங்கம் பண்ணத்துக்கே நீ இப்படி இருக்கியே, இவ்வளவு கர்வ பங்கத்தோட இருக்கியே, உனக்கு கர்வமோ அப்படின்னு கேக்குறா பரசுராமர். ராமன் தசரத ராமனை பார்த்து இல்லையா, அவரும் பெருமாள் இவரும் பெருமாள், லோகத்துல லோகத்துக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் அப்படி பண்றார். ஏன் இவர் எந்த தடையும் இல்லாமல் ஒரு காரியம் நேர நிறைவேறிண்டே போறதுன்னு லோகத்துல கிடையவே கிடையாது, எப்படி இருந்தாலும் தடைன்றது வந்துடும் கண்டிப்பா இல்லையா, தடை இல்லாமல் காரியம் நல்ல காரியம் நிறைவேறவே நிறைவேறாது. ஏன் அப்படின்னா தடை வரணும்ன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அங்க பரசுராமர் ஒருத்தர் வந்து நிக்கிறார் இல்லையா, கல்யாண திருக்கோலத்தோட வர்றார், கல்யாண திருக்கோலத்தோட வரும்பொழுது இவர் பரசுராமர் நேரடியாக வந்து இந்த வில்ல நீ உடச்சு காட்டு, ஏதோ சிவதனுசு நீ உடச்சியாமே இது விஷ்ணு தனுசு இல்லையா, விஷ்ணு தனுசு இத பங்கம் பண்ணி காட்டு பார்க்கலாம் நீ அப்படின்னா. இத பக்னம் பண்ணி காட்டுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல, சிவதனுசுன்றது ஜீவகொட்டியில ஒருத்தர், சிவன் பரமாத்மா கிடையாது, சாட்சாத் பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா, இது விஷ்ணு தனுசு, சிவன்றவர் அவருடைய பையன் அவருடைய பையன், இப்படி பையன் ஜீவகோட்டியில வந்துட்டு ஆவாள்லாம், நீ இது மகாவிஷ்ணுடைய தனுஷ் இது, அப்படி இருக்கிறப்போ நீ இதை உடச்சு காட்டு பார்க்கலாம் இதை பண்ண. அவன் நேரடியாக வாங்கினான் அந்த தனு விஷ்ணு தனுஷ வாங்கி கையில நிறுத்தி ஒரு நான் ஏத்தன உடனே பரசுராமனுக்கு இருக்கக்கூடிய கர்வம் மொத்தமே போயிடுச்சு, தன்னை தவிர அந்த தனுஷ யாராலுமே கையாளவே முடியாது, அப்படி ஒரு சக்தி பரசுராமருக்கு. ஆனால் அப்படி இருந்த சக்தி இருக்கு தனக்கு மட்டுமே சக்தி இருக்குன்னு நினைச்சவர் சர்வசாதாரணமா ராமன் அதை கையில வாங்கி நான் ஏத்தன உடனே பரசுராமர் எல்லாரும் சுத்தி இருக்கிறவா மொத்த பேரும் மூர்ச்சி ஆகி போயிட்டான், ஏன் அப்படின்னா அவரோ சத்ரியனை கொல்லுவேன்னு இருக்காரு, பரசுராமர் வந்திருக்காரு, எதிர ராமன் இருக்கார், என்ன ஆகுமோன்னு தெரியல இல்லையா. பரசுராமனுக்கு என்ன ஆகுமோன்றது பயம் இல்ல, தன் ராமனுக்கு என்ன ஆகிடுமோன்னு பயம் அவளுக்கெல்லாம். தன் ராமன் மேல இருக்க பிரீத்தினால மொத்த பேரும் மூர்ச்சியாயி அப்படியே நிற்கிறாளாம், என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லைன்னு பார்த்தார் பரசுராமன். நம்ம ராமனை சேவிச்சுட்டு அவர் நேர அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டாராம். விஷ்ணு தனுசை கையில கொடுத்துட்டு, விஷ்ணு தனுசை கையில கொடுத்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. ராமன் கையில தனுசு வச்சுருக்கார், இந்த தனுசை நாம வச்சுட்டு என்ன பண்றது இல்லையா, நம்ம கிட்ட தனுசு இருக்கு, அந்த தனுசையே நம்ம பிரயோகப்படுத்துறதுக்கே நாடி இல்லை இப்பத்திக்கு, ஏன்னா அப்ப சொல்ற வார்த்தை இல்லையா, நாடி இல்லை, நானே அயோத்தியக்கு போயிட்டு இருக்கேன். இந்த விஷ்ணு தனுசு நான் வேற ஏன் கையில வச்சு என்ன பண்ணுவேன்னு திரும்பி பார்க்கும் பொழுது அப்ப நேரடியா ஒரு தேவத்தை இறங்கி வரலாம். வருணாய அப்ரமேயாய ததௌ ஹஸ்தே மகாயசா, வருணாய அப்ரமேயாய, சுத்தி இருக்குவா மொத்த பேரும் மூர்ச்சியா இருக்கா, ஏன்னா இதுவோ அவதாரம், தேவர் தேவனோட நேரடியா பேசக்கூடாது. இவர் ஆத்மானம் மானுஷம் மண்ணேன்னு தன்னை மனிதனா காட்டிக்கிறதுக்காக இவர் வந்திருக்கார். மனிதனா காட்டிட்டு இருக்கிறப்போ வருணன் வந்து வில்ல வாங்கிட்டு இருக்கான நம்ப முடியுமா, இவர் மனுஷன், மனுஷன் கிட்ட ஒரு தேவத்தை வந்து வில்ல வாங்கிப்பானா, வாங்கிக்க மாட்டான் இல்லையா. அதுதான் சொன்னார், சுத்தி இருக்கிறவா எல்லாரும் மூர்ச்சியா இருக்கா, அப்ப மூர்ச்சியா இருக்கிறப்போ வருணாய அப்ரமேயாய, எல்லாருக்கும் தெரியாமல் அந்த வருணன் வந்து வில்ல வாங்கிக்கிறானா, வில்ல வில்ல வாங்கிடு, ததௌ ஹஸ்தே மகாயசா, அவனுடைய கையில் கையில வில்ல குடிச்சிட்டான். அந்த வருணனுக்கு வில்லு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தால், அந்த வில்லு எடுத்தபோது வருணன் என்ன பண்ணானா, நேர அகஸ்தியர்கிட்ட கொடுத்துட்டானா, அகஸ்தியர் அந்த வில்ல வச்சுட்டு இருக்க. அந்த வில்ல எதுக்கு அகஸ்தியர்கிட்ட கொடுத்தான் அப்படின்னா, பின்னாடி யுத்தகாண்டத்துல தேவைப்பட போறது இல்லையா, அந்த விஷ்ணு தனுஷர் கொண்டுதான் ராமன் ராவணனை சம்ஹாரம் பண்ண போற இல்லையா. அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறப்போ, அகஸ்திய ஆசிரமத்தை இவர் ஒரு நாள் தங்குறப்போ, அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணி, அவர் ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி வச்சு விஷ்ணு தனுஷ கையில கொடுக்கிறார், அகஸ்திய சஸ்திரங்கள்லாம் கையில கொடுக்கிறார். அப்படி இருக்கிறப்போ பின்னாடி தேவைப்படுறதுக்காக வருணனை கூட்டு, தனக்குன்னு ஒரு வேலைக்காரன் இருப்பானோ இல்லையோ, பெருமாள் என்ன பண்றார், அந்த க்ஷணம் பெருமாளாவே இருந்துட்டு வருணனை கூப்பிட்டு, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுட்டு நேர கொண்டு போய் அகஸ்தியன்ட்ட கொடு, அகஸ்தியன் எனக்கு பின்னாடி கொடுப்பாடு, அந்த அளவுக்கு பெருமாள் அந்த காரியம் பண்ணானா. உடனே நேர எல்லாரும் முழிச்சுனாலாம், எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு ராமன் சுபிக்ஷமா இருக்கான்றது தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆனா. நனந்த ஸ்வஜனை ராஜா கிருகே காமை சுபூஜிதம், நனந்த இவன் உள்ள நுழையிறான், தசராதாதிகள்லாம் சேர்ந்து தசரத பரிவாரங்களோட மாட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் அழிச்சுட்டு அயோத்தியா உள்ள பேச போறான். நனந்த ஸ்வஜனை ராஜா, தன்னுடைய ஸ்வஜனங்களோட சேர்ந்து ராஜா என்ன பண்றான், நாட்டியம் ஆடிண்டு ஒவ்வொருத்தரும், ஏன்னா பெண்ணும் அப்ப மாட்டு பெண்களும் பிள்ளையும் கல்யாணமாயி உள்ள நுழையிறா இல்லையா ராஜ்யத்துல, அதனால அப்படி ஒரு நாட்டியங்கள்லாம் ஆடிண்டு ஆரவாரம் பண்ணிட்டு கோஷம் இட்டு இவா ரெண்டு பேரும், இவா நான்கு பேரும் நாலு மாட்டு பெண்களை அழிச்சுட்டு மொத்த பேரும் உள்ள போறாங்க. அவ்வளவு லோகமே அந்த அயோத்தியான்ற ஒரு ஊரே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ராமனுக்கு திருக்கல்யாணம் ஆயிடுத்து, ராமனுடைய அழகான சீதாராமனா காட்சியளிக்கிறான் ராமன், அவள் எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி இந்த பாலகாண்டத்தை இவர் வால்மீகி இதோட முடிக்கிறார். இவர் உள்ள பிரவேசிச்சுட்டார், சீதாராமன் சுபிக்ஷமா வாழ்ந்துட்டு இருக்கார். இனிமேல் ராமாயணம் வேற மாதிரி போக போறது, இது பர்யந்தம் பார்த்த ராமாயணம் ஒரு மாதிரி. அது எப்படிப்பட்ட ராமாயணம், இதுவரைக்கும் பார்த்தது ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாச்சு. ஒரு மனிதன் எந்த விதமான கஷ்டமும் வரல, அவன் இஷ்டப்பட்டது எல்லாமே தானாகவே வந்தது இல்லையா, விதிவசத்தினால எதுவும் மாறுதல் ஏற்படல, பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு அவன் நினைக்காததெல்லாம் கூட வருது. இது வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறதுக்காகத்தான் இது பர்யந்தம் பாலகாண்டம் பர்யந்தம் ஒரு விஷயம். நாமளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் வால்மீகி ராமாயணத்துல இந்த மாதிரி கட்டம் கட்டமா பிரிச்சது. ஆறு காண்டம் எதுக்கு பிரிச்சால் பிரிவாள் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிக்கணும்ன்றதுக்காக தான் பிரிச்சாள். அதுவும் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், இந்த ஆறு காண்ட பர்யந்தம் சில விஷயங்கள். உத்தரகாண்டம் வால்மீகி எழுதினார்னு சில பேருடைய அபிப்பிராயம், வால்மீகி எழுதல இது பின்னாடி யாராவது சேர்த்தது அப்படின்றவாள் சில பேருடைய அபிப்பிராயம். நமக்கு புஸ்தகத்துல உத்தரகாண்டம் சேர்த்துதான் போட்டிருக்கா, நாம பாராயணம் பண்ணும்பொழுது சில பேர் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து பாராயணம் பண்றதுதான் வச்சுட்டு இருக்கா வழக்கத்துல. ராம பட்டாபிஷேகத்தோட முடிக்காமல் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து பாராயணம் பண்றதுன்னு சிலாத்துல வழக்கம் வச்சுட்டு இருக்கா. நமக்கு கணக்கு பிரகாரம் ஆறு காண்டம் ராம பட்டாபிஷேக பர்யந்தம். பாலகாண்டம் முடிஞ்சு போறது, பாலகாண்டத்துல இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு சில உதாரணங்களை பகவான் நமக்காக காண்பிச்சான். என்ன அப்படின்னா, குரு சிசுரூஷையா வித்யான்னு சொல்றாரு சாஸ்திரத்துல. குருக்கு சிசுரூஷ பண்ணியே வசிஷ்டாசிரமத்துல வித்யெல்லாம் கத்துண்டான் பெருமாள். அப்புறம் பித்ருதான் அப்பா தான் முக்கியம்னு சொல்லி அப்பா வாக்கியத்துக்கு அப்பா வாக்கியத்தை பரிபாலனம் பண்றதுக்காக அயோத்தியில சுபிக்ஷமா இருந்தான். யாரோ ஒரு மகான் வந்து அவர் பின்னாடி போன்னு சொன்ன உடனே அவர் பின்னாடி போனான். அவர் எல்லாமே எல்லா சுபிக்ஷத்தையும் எல்லா விதமான சகல காரியங்களையும் நல்ல காரியங்களையும் இவனுக்கு கல்பிச்சு கொடுத்தார் அந்த மகான். அப்படி இவனுக்கு மனைவியும் நல்லவளாவே சாட்சாத் மகாலட்சுமியே. ஏன்னா சகதர்ம சரி இவனுக்கு ஏத்தவளாகவே ஒரு மனைவியும் அமைஞ்சான். வாழ்க்கை நன்னாவே போயிடுச்சு இது பர்யந்தம் இல்லையா. இவன் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் ஊர்மிலையும் தசரதனுடையும் கைகேயி சுமித்திர கோசலையினுடையோ அயோத்தியில சுபிக்ஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். பரதனும் சத்ருகனும் மாண்டவி சுதகீர்த்தியோடைய கேகே நாட்டுக்கு போயிட்டான். கல்யாணத்துக்காக வந்திருந்த கேகேயுடைய பிள்ளை அவன் யுதாஜித்ன்றவன் அழைச்சிட்டு போயிட்டான். கைகேயினுடைய அண்ணா அவன் மாமாவனுடைய ஆட்டுக்கு குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டான். தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இங்கேயும் சுபிக்ஷமா இருக்க போறான், அங்கேயும் சுபிக்ஷமா இருக்க போறான். இதுவும் நான் நம்முடைய நாடுதான், அதுவும் நம்முடைய நாடுதான். எங்க போறான், பையன் தாத்தா ஆற்றுக்கு தான் போறான். அங்கேயும் அவனுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்க போறது. நம்மளே ஆற்றுல குழந்தைகள் இல்லையா, பத்து நாள் லீவுக்கு நம்மளுடைய பாட்டி தாத்தா ஆற்றுக்கு போறது இல்லையா, அது மாதிரி அதே குழந்தைகள் பாட்டி தாத்தா ஆற்றுக்கு போயிருக்கிறதா இருக்கு. இனிமே வரக்கூடிய காண்டங்கள் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் வருமோ அவ்வளவு கஷ்டம் வரும்ன்றத காட்டுறதுக்காகத்தான். ஏன்னா வாழ்க்கை ஒரு சீராகவே போகவே போகாது. விதிவசத்தினால எல்லா விதமான மாறுதல்களும் கண்டிப்பா நடக்கும். அந்த விதிவசத்தால மாறுதல்கள் நடந்தாலும் அதுல நாம சலச்சு போய் ஐயோ தெய்வமே என்னை இப்படி பண்ணி கொடுத்தே விதி விதின்னு விதி உட்கார்ந்து அழக்கூடாது இல்லையா. தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியான்னு சொல்லுவார் சாஸ்திரத்துல இல்லையா. நாமோ ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சாஸ்திரத்துல, உத்யோகினம் புருஷ சிம்மம் உபைத்தி லக்ஷ்மிஹி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி. தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா எத்னே கிருதே எதின சித்தியதி கோத்திர தோஷஹான்னு ஒரு ஸ்லோகம். ஒருத்தனுக்கு வேலையே இல்லை, வேலைக்கும் போறதெல்லாம் இல்லை, ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருக்கான், ஆத்திலேயே உட்கார்ந்துருக்கான், எங்கேயும் போறதுக்கும் இவன் இஷ்டப்படல. ஆனால் ஒரு ஆம்பளைக்கு உத்தியோகம்தான் அவனுக்கு புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்கான். உத்தியோகம் இல்லாமல் எந்த விதமான காரியமும் செய்யாமல் ஒரு மனிதன் ஆத்திலேயே உட்கார்ந்துருந்தானா அவன் எதுக்கும் பிரயோஜனமே எதுக்கும் லாய்க்கு இல்லாம ஆயிடுறான். உத்தியோகினம் புருஷ சிம்மம், ஒரு வேலைக்கு போனால் அவன் சிம்மத்துக்கு சமமா பார்க்கப்படுறான் லோகத்துல எல்லாரும். புருஷ சிம்மம் உபைத்து லக்ஷ்மிஹி அவனிடத்துல தான் லக்ஷ்மியும் ஸ்ரீயும் அவன் கிட்டதான் போயிருக்கா. உழைக்கிறவன் கிட்டதான் ஸ்ரீ என்னைக்குமே போவோம், வெறும சோம்பேறியா உட்காரவன் கிட்ட போறதில்லை. உபைத்து லக்ஷ்மிஹி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், தெய்வேன தெய்வம் கொடுக்கக்கூடிய தெய்வம் கூறைய பிச்சுன்னு தானா கொடுக்கட்டும், நான் ஏன் வேலைக்கெல்லாம் போகணும், தெய்வேன தெய்வம் இது கா புருஷா வதந்தி. இது மாதிரி முட்டாள்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பான். தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, இந்த விதியை அப்பால தள்ளிட்டு குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, நாம மனுஷனால எல்லாமே முடியும், என்னால முடியாது எதுவுமே இல்லைன்னு நாம முயன்று செய்யணும். அப்படி முயன்று செய்தால் எத்தனை கிருத்தே எதின சித்தியத்தை கோத்திர தோஷம், நாம காரியம் பண்ணிட்டோம், காரியம் பண்ணியும் நடக்கல அப்படின்னா நம்ம கிட்ட தோஷம் இல்லை, எங்கேயோ தோஷம். நம்மளா தோஷம் கிரக நிலைகள் தெரியலாம இருக்கலாம், இல்ல வேற யாராலையோ ஏதோ தோஷமா இருக்கலாம், தவிர நம்ம கிட்ட எதுவும் தோஷம் இல்லை. நாம நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் இருக்கணும். அப்படி இனிமேல் வரக்கூடிய காண்டங்கள்ல எல்லாமே பெருமாள் எவ்வளவு முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றார். நன்னா பார்த்துக்குங்கோ, இவருக்கு துணையா இருக்கிறதெல்லாம் பாருங்கோ, தன் மனைவியே அபகரிச்சுட்டு போயிட்டான். இவருக்கு யார் சைன்யங்கள், குரங்கு கூட்டம் தான் சைன்யம் இல்லையா. கடைச்சதை வச்சு நம்மளால சாதிக்க முடியும்ன்றதுக்கு ராமாயண உதாரணம், இன்னைக்குமே இதுக்கு மேல வர ராமாயண உதாரணம். குரங்குகளை வைத்துக் கொண்டே ஒரு அசுர சக்கரவர்த்தியை ஜெயிச்சு தன் மனைவியை மீண்டும் தன் பக்கத்துல வச்சுக்க முடியும்ன்ற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னால் இந்த அளவுக்கு நம்மளாலேயும் முடியும். எதுவுமே கஷ்டம்னு வந்து கலங்காமல் நாம நேர உள்ள போனால் இல்லையா, நாம மேல மேல முயற்சி பண்ணிட்டே இருந்தால் நம்மளால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னா. அதுவும்தான் பகவத்கீதையில சொல்லும்போது சுகதுக்க சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ. பார்க்கும்பொழுது சுகதுக்க சமய கிருத்வா, எந்த அளவுக்கு சுகத்தை பார்க்கிறியோ அந்த அளவுக்கு துக்கத்தையும் சமமா பார்க்கணும். ஐயோ துக்கம் வந்துடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்தோம்னா துக்கம் நம்மளை மேல சாப்பிட்டுட்டு போயிடும். மேல எங்கேயோ போயிடும், நாம அப்படியே தான் இருப்போம். சுகம் வந்தா எந்த அளவுக்கு ஆனந்தப்பட்டு மேல மேல மேல போறோமோ அந்த அளவுக்கு துக்கம் வந்தாலும் அதுலேருந்து மீறுற அளவுக்கு சக்தியை நம்ம சம்பாதிச்சுக்கணும். லாபா லாபவ் ஜெயா ஜெயவ், லாபமா இருந்தாலும் சந்தோஷப்படணும், அலாபம் அலாபம்னா நஷ்டமா இருந்தாலும் சந்தோஷப்படணும், ஜெயமா இருந்தாலும் சந்தோஷப்படணும், அஜயமா இருந்தாலும் சந்தோஷப்படணும். தத்தோ யுஜ்யாய யுஜ்யஸ்வன்னு சொன்னார் பகவான் கிருஷ்ணர். தத்தோ யுஜ்யாய, நாம எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போகணும்னு சொன்னார். அப்படி உள்ள புகுந்து நாம ஜெயிச்சு காண்பிச்சால்தான் நாம வாழ்க்கை சீரா அமையும். நாம எப்படி எதை நினைச்சு அவதாரம் பண்ணாமோ அதுக்காக ஒரு அந்த விஷயத்த நம்மளால பூர்த்தி பண்ண முடியும். வழியில தடங்கள் வந்துட்டோம்னா அதோட போச்சு, ஐயோ தடங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வழியே கிடையாது, மேல நம்ம போகவே முடியாது. தடங்கள் வரும் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இன்னி இந்த அயோத்தியா காண்டத்திலிருந்து நாம ராமாயணத்தை வேற விதமா பார்க்க போறோம். இப்போ இந்த அயோத்தியா காண்டம் தர்மங்கள் பூர்த்தியா நிறைஞ்சது அயோத்தியா காண்டம். நன்னா பார்த்துக்குங்கோ, இது வரைக்கும் பார்த்த ராமன் எப்பேற்பட்ட ராமன், கல்யாண அபிஜன ஸ்ரீமான் சொன்னான். கல்யாணம் பண்ணி கொண்டு சௌக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ராமனை இன்னைக்கு பார்த்துட்டோம். இதுக்கு மேல பார்க்கக்கூடிய ராமன் ஸ்வஸ்வத்வ தியாக பூர்வக பரஸ்வத்வ ஆதானம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. தனக்கு வேண்டிய சொத்தை தியாகம் பண்ணிட்டு இவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக போயிட்டான். என்னதான் அது தர்ம சம்ஸ்தாபனார்த்தம், அது அவதாரம்னால் கூட மனுஷன் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. ஸ்வஸ்வத்வ தியாக பூர்வகம், தனக்கே உரித்தான ஒரு சொத்தை இவன் தியாகம் பண்ணிட்டான். யாருக்காக? தனக்கு பின்னாடி இருக்கிறவனுக்காக தியாகம் பண்ணிட்டு இவன் காட்டிலையும் மேட்லையும் அலையறதுக்காக போயிட்டான். இது யார் பண்ண முடியும்? ஒரு தீரன் தான் பண்ண முடியும் இல்லையா? என் சொத்து அப்படின்னு சண்டை போடாமல் இப்பேற்பட்ட ஒரு தீர லட்சணம், தீர லட்சணம்னா தனக்கு பின்னாடி இருக்கவனும் வாழணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லையா, அவனும் நம் தம்பிதானே அப்படின்ற வாழணும்ன்ற எண்ணம் இவனுக்கு இருக்கு. ஆகையினாலதான் இந்த எண்ணத்தோடு அவன் மேல் நோக்கி போனான் இல்லையா. அதுவும் இந்த காண்டத்துல ஒரு ஒரு விஷயமும் பாருங்க, ஜேஷ்ட புத்திரன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ராமன் உதாரணம், ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு தசரதன் உதாரணம், ஒரு தாய் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு கோசலை இதுல பேச போறா கோசலை, கோசலை உதாரணம், ஒரு தம்பி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு பரதனும் லக்ஷ்மணனும் உதாரணம், கோபத்தோடு பேசுற லக்ஷ்மணனும் உதாரணம், பவ்யமா எல்லாமே உனக்குன்னு சொல்ற பரதனும் உதாரணம் இல்லையா, நானே உன் சொத்து தானே அப்படின்னு கேட்கிற பரதனும் உதாரணம், மனைவி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சீதாதேவி உதாரணம், இன்னொரு இடத்துல மனைவி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஊர்மில உதாரணம். நீ ஏண்டா காட்டுக்கு போற, என் கூடயே இரு, அப்ப நான் மட்டும் என்ன இங்கேயே இருக்கணுமா, சீதா மாதிரி எல்லாம் நான் வரமாட்டேன் காட்டுக்கு, நீ இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு ஊர்மில லட்சுமணனை பார்த்து சொல்லியிருந்தால்தான் எங்க இருந்து போயிருப்பான் லட்சுமணன், ராமன் பின்னாடி போயிருப்பானா? போயிருக்க மாட்டான் இல்லையா. அவள் ஊர்மில உதாரணம் இல்லையா. பின்னாடியும் பாருங்க, ஒரு ஒரு விரோதினா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ராவணன் உதாரணம். ராவணனை போல விதா விரோதி எங்கேயுமே கிடையாது. அதனால கம்பன் சொல்றான் இல்லையா, என் நாள் வரை ராகவனுடைய புகழ் இருக்குமோ அந்த நாள் வரை ராவணனுடைய புகழும் கண்டிப்பா இருந்துதான் இருக்கும் லோகத்துல. ராகவனை பத்தி நாம பேசும்போதுலாம் ராவணனை பத்தியும் பேசிட்டுதான் இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விரோதி அவன் தான், வேற யாரும் கிடையாது இல்லையா. எப்படிப்பட்ட விரோதம் பண்ணால் பெருமாளை சீக்கிரம் போய் அடைய முடியுமோ அந்த அளவுக்கு விரோதம் பண்ணிட்டான் இல்லையா. நன்னா நமக்கே கதை தெரியும்ல, ஜெய விஜயால் தானே அவாள்லாம், சாபத்தினால கீழே இறங்கி வந்தவாள் தானே அவாள்லாம், அதனால என்ன பண்ணால் பெருமாளை சீக்கிரம் பண்ணி அடைய முடியும், அவனுடைய மனைவியை அபகரித்தால் சீக்கிரம் போய் ஆரம்பிச்சுடலாம், எதுக்கான அவசியம் வேற ஏதோ அதர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே மோசமான அதர்மம் இதுதான், அவனுடைய மனைவியே அபகரிச்சிருவோம், இதை தவிர வேற காரியம் கிடையாதுன்னா, அதனால அந்த அவன் தான் விரோதி அவன். சரி, இப்படிப்பட்ட தர்மங்கள் எல்லாமே அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் வேற எங்கேயுமே கிடையாது, அப்பேற்பட்ட தர்மங்கள் இந்த இடத்துல தான் சொல்லியிருக்க விட. அதுவும் ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்குன்னு பார்த்தோம் முதல் காண்டத்திலிருந்து. இந்த காண்டத்திலிருந்து வால்மீகி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே சுபிக்ஷமா ஆரம்பிச்சுண்டு மேல மேல மேல மேல ஒரு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லிண்டே போறார். முதல்ல இருந்த உடனே பரதன் மாமா ஆத்துக்கு போயிட்டான்ற விஷயத்த சொல்றார். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானக சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீத பிரீத புரஸ்கிருதம். கச்சதா மாதுல குலம், மாதுல குலம்னா மாதா மாதுலன் மாமாவனுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். யாரு அந்த ரெண்டு பேர்? பரதனும் சத்ருக்னனும். பரதேன ததா அனகா, இவ்வளவு அழகான பதம் பாருங்க, அனகா பாபமே இல்லாதவனான, யாரு அப்படின்னா சத்ருக்னன். முதல் நாளே சொன்ன இந்திரியங்களை ஜெயித்தவன், வெளியில இருக்க சத்ருக்களை இவெல்லாம் ஜெயிச்சா, இந்திரியங்களை ஜெயித்தவன் அவன். ராமாயணம் பூர்த்தியா பாருங்க, ஒரே ஒரு இடத்துல ஸ்லோகம் ஒண்ணு வந்திருக்கு பரதனை சத்ருக்னனை பத்தி. அதுவும் அவன் வரும்பொழுது ஏன்னா இந்த அயோத்தி அமைதியா இருக்கேன்னு கேக்குறான். கம்பன் ரெண்டு பாட்டு கொடுத்தார் வால்மீகி, ஒரு ஸ்லோகம் கொடுத்தா கம்பனுக்கு கொஞ்சம் மனசு ஜாஸ்தி, அதனால ரெண்டு பாட்டு கொடுத்தார் சத்ருக்னன் பேசுற மாதிரி. சத்ருக்னன் இவ்வளோ பிரமாதமான கேரக்டர், பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னு வால்மீகி சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு, இதோட இதுல இருந்தே தெரிஞ்சிச்சா அவன் பேர்பட்ட மகான்னு சொல்லி. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, நித்தியம் இந்திரிய நிகிரகம் பண்றவன். லோகத்துல யாராலே இந்திரிய நிகிரகம் பண்ணவே முடியாது. ராமாயணத்துல இருக்கிறவா யாருமே இந்திரிய நிகிரகம் பண்ணல. ஒருத்தன் பண்ண அவன் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா நீத பிரீத்தி புரஸ்கிருதா, நீத பிரீத்தி புரஸ்கிருதா. அதுவும் நீதா எங்க நீதா, இவனோ பரதன் அவன் மாமாத்துக்கு போயிருக்கான். சத்ருக்னனுக்கு யார் மாமா? கேகேனா மாமா தாத்தா. சத்ருக்னுடைய தாத்தா யாருன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே. சுமித்திரைக்கு யார் அப்பான்னு எங்க இருக்கு? ராமாயணத்திலே இல்லையே. அவன் ஏன் அங்க போனான், பரதனோட போனான்? இவன் இவனுடைய தாத்தா சிந்தனை போயிருக்கணும். இவா மாமா வந்ததாவும் இல்லையே கல்யாணத்துக்கு. இவா சுமித்திரையுடைய பிறந்தாத்துல யார் வந்தான்னு சொல்லவே இல்லையே. பரதனுடைய பிறந்தாத்துல இருந்து யுத்தாஜித்து வந்தா கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணா சீர்லாம் கொண்டு வந்தான் தானே இருக்கு. அப்படின்னா நீத பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தி புரஸ்கிருதா நீதா. பரதன் மேல வைத்து கொண்டிருக்க கூடிய பிரீத்தி இவன் அழைச்சிட்டு போயிட்டான் அவன் முன்னாடியே. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும். அப்படி இவா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டான். ஏன் அனுப்பி வச்சார் ராஜா அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் அவள் சௌக்கியமா தான் இருக்க போறா, அங்கேயும் சௌக்கியமா தான் இருக்க போறா. அதுவும் அவள் சாதாரணமா இருக்க போறது இல்லை இல்லையா. தத்ராபி நிவசந்தௌ தௌ தர்பமானௌ சகாமதா. தத்ராபி நிவசந்தௌ, அங்க ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா? தர்பியமானௌ சகாமதா. இவாள் நினைச்ச மாத்திரத்துல இவாளுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாட்டி பண்ணி போட்டுருக்காளா இல்லையா. இவா ரெண்டு பேரும் தனித்தனி அரண்மனையில அங்க வாழ்ந்துட்டு இருக்கா மனைவிமார்களோட. இவா நினைச்ச நேரத்துல இவாளுக்கு வேண்டியது அங்க கிடைச்சுடுறது. தர்பியமானவ் நினைச்ச மாத்திரத்துல காமத்தகா ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கிறதா. பாட்டி இவாளுக்கு வேண்டிய பக்ஷணங்கள், பாட்டி எனக்கு இந்த பக்ஷணம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அந்த பக்ஷணம் வந்து நிக்கிறதா. எடுத்துட்டு வந்து கொடுத்துறா பாட்டி கொடுத்தாச்சான்னு சொல்லி அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா அவ. சரி, அப்படி சந்தோஷமா இருக்கிறப்போ ஏன் கஷ்டப்படணும்? தசரதன் அதனால கஷ்டப்படவே இல்லை, அப்படியே இருக்கா, சந்தோஷமாவே இருக்கான். அதுவும் நம்ம வீடுதான், இதுவும் நம்ம வீடுதான் அப்படின்னு சொல்லி இங்க ராமன் லக்ஷ்மணன் இருக்கான், அங்க பரதன் சத்ருக்னன் இருக்கான். அப்படி இருந்தாலும் கூட பரதனுக்கும் சத்ருக்னனும் ரெண்டு பேரும் பிரதிதினம் சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் இதே எண்ணம். என்ன எண்ணம்? நாம எங்கேயோ இங்க வந்து கேகே தேசத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு என்ன எண்ணம் பூர்த்தியா இருக்கு? அங்க ராஜா என்ன பண்ணிட்டு இருப்பார்? அங்க இருந்தாலாவது ராஜாவுக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கலாமே, அதை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கமே இது நியாயமா அப்படின்னு பரதன் சத்ருக்னனை பார்த்து கேட்கிறான். அங்க ராஜசேவா பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ராமனுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கலாம், ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கமே இதுல என்ன பண்றது அப்படின்னா. அர்த்திதோ மானுஷே லோகேம், இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கமே இந்த மனித உலகத்துல வந்து உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? அங்க உட்கார்ந்துட்டா ராமனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா அதுல இருக்கு பிரயோஜனம். ராம சேவையை காட்டிலும் வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்படி இருக்கிறப்போ நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா இவாளே இந்த அளவுக்கு பிரீத்தியோடு இருக்காளே, அப்ப தசரதன் எந்த அளவுக்கு பிரீத்தியா இருப்பாங்க ராமன் பேர்ல? பரதனை விட்டு வச்சானே, ஏன் ராமனை விட்டு வைக்க வேண்டித்தானே? ஜனக மகாராஜாவுடைய ஆசிரம மாளிகையில ஒரு பத்து நாள் போயிட்டு வா இருந்துட்டு வான்னு சொல்ல வேண்டித்தானே? சொல்லலையே, அவ்வளவு இதுவா இருக்கான்னா. ஏன் அப்படின்னா ஜக்ஞே விஷ்ணு சனாதனான்னு சொன்னார் வால்மீகி. சாட்சாத் விஷ்ணுவே தனக்கு மகனா வந்து பிறந்திருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஜக்ஞே விஷ்ணு சனாதனா, அவன் யா இவா பேர்ல இல்ல பிரீத்தி அவன் பேர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாட்சாத்து மகாவிஷ்ணு தனக்கு பையனா பிறந்திருக்கான். அந்த ஒரு காரணம் தான் அவன் பேர்ல அதிகமான பிரீத்தி. ராமா அப்படின்ற வார்த்தையை அவன் உபயோகிக்காமல் இருந்தால் அவன் உயிர் கண்டிப்பா போயிடும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அவன் பேர்ல அப்படின்னா ஏன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ராமனுடைய குணம் தான் காரணம். ஏன் இதனால எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா ராமனுக்கு அதோஷ தரிசி. அவன் தோஷத்தை பார்க்கவே மாட்டான் யார் விஷயத்திலையும். சரி, யார் விஷயத்துல தோஷத்தை பார்த்தான்னு உண்டா அப்படின்னா யார் விஷயத்தையும் தோஷத்தை பார்த்ததே கிடையாது. ராவணன் விஷயத்துல கூட அவன் தோஷத்தை பார்த்ததே கிடையாது. சரி, அப்படி இருக்கிறப்போ அவன் அவன்கிட்ட இருக்க குணங்களுக்கு உதாரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஐக்கேன துஷ்யதீம். நாம எவ்வளவோ அவனுக்கு அபகாரம் பண்ணியிருந்தால் கூட ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணால் போருமா, அவன் தலையில வச்சுன்னு கொண்டாடுவான். இது அழகா பெரியவாள் வியாக்கியானத்துல ஏகப்பட்ட கதை சொல்றான். இதை வியாக்கியானம் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறா பெரியவாள். பெரிய பெரிய மகாச்சாரியாலாம் சொல்லும்பொழுது, திருக்குழந்த ஆண்டவன் பிரசித்தமா எழுதியிருந்தார், அவர் சொல்லும்பொழுது ஒரு அழகான புரிய வைக்கிறார் இந்த கதையை சொல்லி. ஒரு கணவன் அவருடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் செவ்வாழைப்பழம் ஒரு டசன் வாங்கிட்டு போறானா, ஒரு டசன் செவ்வாழைப்பழத்தை வாங்கிட்டு போன உடனே அதுல வந்து கொடுத்துட்டு இவன் தூங்க போயிடுறானா ராத்திரி. அவன் மனைவியும் குழந்தைகளும் எட்டு பழம் சாப்பிட்டாலாம் செவ்வாழைப்பழத்தை, நாலு பழம் சாப்பிடல. மறுநாள் காலத்தால எழுந்துக்கிறான். எழுந்து என்னமா எட்டு பழம் செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். இல்ல எட்டு பழம் தான் சாப்பிட்டோம், மிச்சம் நாலு பழம் சாப்பிடல. ஏமா சாப்பிடல அந்த நாலு பழத்தை? ஒரு அடி எடுத்துட்டு வந்தப்ப ஏதோ அடிபட்டுருச்சு போல் இருக்கு, பையில அடியில வச்சுன்னு வந்துட்டீங்க, அது கருப்பா அடிபட்டு சாப்பிட முடியல, சாப்பிட்றதுக்கு யோக்கியமான அந்த பழமா தெரியல அது, அதனால அப்படியே வச்சுட்டோம் நானும் சரி குழந்தைங்களும் வாண்டான்னு வச்சுட்டேன். அப்படியா சாப்பிடலையா? சரி அந்த நாலு பழத்தை கொடு, நான் கோவிலுக்கு தான் போறேன், பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு வந்துடுறேன் திரும்ப. கதஞ்சிது உபகாரேன கிருத்தேன ஐக்கியன துஷ்யதி. பெருமாள் நினைக்கிறாரா, நீ பன்னெண்டு பழம் எனக்கு சமர்ப்பிக்கலன்னா கூட பரவாயில்ல, அழுகி போன நாலு பழத்தையாவது எனக்கு சமர்ப்பிக்கணும்னு உனக்கு தோணித்து பத்தியா அப்படின்றாள். இதுதான் கதஞ்சித உபகாரேன. எவ்வளவோ அபகாரம் பண்ணியிருந்தாலும் கூட இந்த அழுகி போன நாலு பழத்தை எனக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்ச பத்தியா, இது போல எனக்கு வேற எதுவுமே வேண்டான். இன்னொரு அழகான உதாரணம் இருக்கு. ஒருத்தன் காவேரியில பிரதிதினம் குளிப்பாரான். திருக்குறள் தாண்டவன் கண்ணால பார்த்தத சொல்றாரு, நான் பார்த்திருக்கேன் அவனுக்கு விஷ்ணு லோகம் தான் உண்டு சொல்லி சொல்றேன். இவன் காவேரியில பிரதிதினம் குளிக்கிறான். ஒருத்தன் அவன் திருமணம் இட்டுக்க மாட்டான், சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், அவன் கோவிலுக்கு போக மாட்டான், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், பெற்றவாளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பண்றது இல்லை. அவன் பண்ற ஒரே காரியம் என்னது, காவேரியில ஸ்நானம் பண்றான். காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து வந்து தான் அங்க வஸ்திரத்தை, அந்த மணல் திட்டுல ஒரு செடி இருக்கு, அந்த செடியில பிரதிதினம் பிழிகிறான். அவன் செடி இருக்குன்னு நினைச்சு கூட பிழியில, ஏதோ புழியினமேனு புழியிறான். அது கீழே தெய்வாதீனம் அங்க செடி இருந்து அவன் சாகும் தருவாயில விஷ்ணு கூப்பிட்டு தான் கை கிங்கரால கூப்பிட்டு கைங்கரியப்பாளர கூப்பிட்டு அங்க இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல ஒருத்தன் போக போறான், அவனை நீங்க வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு வாங்க. அப்போ விஷ்ணு சொல்ற கிங்கரால்தான் சொல்றான், போயும் போயும் அவனை போய் அழிச்சுட்டு வர சொல்றாரு, அவன் நல்ல காரியம்னு எதுவுமே பண்ணது இல்லையே, நீங்க இல்லன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு சுத்தின் இருக்கானே அவனை போய் அழிச்சுட்டு வர சொல்றேன். ஏன் அழிச்சுட்டு வர சொல்றேன் தெரியுமா, அவன் பிரதி தினம் பிழிஞ்சான் பாருங்க, அந்த பிழிஞ்ச இடத்துல இந்த செடி துளசி செடி, அவன் பிழியணும்னு நினைச்சு கூட பிழியில, துளசி செடின்னு அவனுக்கு தெரியாது, தெரியாமல் பிழிஞ்சான். ஆனா அது துளசி செடி வர்த்தனம் ஆயிண்டே இருக்கு, ஜலம் விட்டு துளசி செடியை வளர்த்திருக்கான் பிரதி தினம், எவ்வளவு பெரிய மகத் புண்ணியம் அது. அவன் என்னை பத்தி நான் இல்லன்னு கூட பிரச்சாரம் பண்ணிட்டோம், அது கூட எனக்கு அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு செடி அவன் வளர்த்தான் இல்லையா. பெருமாளுக்கு வேற புஷ்பம் எல்லாம் கூட அவசியம் இல்லை, ஆண்டாள் அழகா சாதிக்கிறான். துளசி நாற்ற துழாயமுடன், நாற்ற துழாயமுடி நாராயணன், அதுவும் அந்த துளசி மாலை இருந்தால் போரும், வேற எதுவுமே வேண்டாம் அவனுக்கு கிருஷ்ணனுக்கு. அப்பேற்பட்ட எனக்கு மத்த பூக்கள்லாம் கூட மத்த வாழ்க்கையில இருக்கு, ஆனால் எனக்குன்னு இருக்கிற அந்த ஒரு துளசி செடிதான், அதை வளர்க்கறது வளர்த்தான் இல்லையா, எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது. கதஞ்சிது உபகாரம், இந்த ஒரு உபகாரம் எனக்குன்னு பண்ணாம பத்தியான நன்னா பாத்துக்கோ. எங்கேயாவது ஒரு குரங்காவது துளசி செடியை பிச்சு போட்டிருக்கா, எல்லா பூக்களையும் பிச்சு போடும், துளசி ஒரு துளசிய துளசி செடியை இந்த குரங்கு வந்து பிச்சு போட்டுருது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அது கூட தெரிஞ்சிருக்கு அது பெருமாளுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த அளவுக்கு துளசி மகாத்மியம். அதுவும் துளசி மகாத்மன்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு கிரந்தமே இருக்கு, அந்த அளவுக்கு துளசியை பத்தி அதிகமா பிரசம்சம் பண்ணிட்டே போற. அதுவும் கிள்ளும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி துளசி அமிர்த ஜென்மாசின்னு ஸ்லோகம் சொல்லிட்டே, இந்தந்த நாள்ல தான் பொறிக்கணும், இந்தந்த நாள்ல பொறிக்கூடாது, சாங்காலத்துல போய் அந்த துளசி செடியில கை வைக்கூடாதுன்னா பயங்கரமா இருக்கு சாஸ்திரம் அது. அதுவும் நகம் படக்கூடாதான், இந்த விரலுடைய இந்த சதை, இந்த விரலுடைய இந்த சதை, மந்திரம் சொல்லிட்டே சேவிச்சுட்டே பொறிக்கணுமா. அதுவும் அந்த நுனியில மூணு இலை விட்டு அமர் இருக்கும், அந்த மூணு இலையை விட்ட மாதிரி தான் பொறிக்கணும். நான் படிக்கிற காலத்துல எங்க வாத்தியார் திருவாரா மன்றத்துக்காக துளசி செடியிலன்னு திருச்சிலா பிடிச்சுன்னு சொன்னேன், நான் அப்பதான் படிக்கிற பூசு, நான் என்ன பண்ண கலக்கலையா உடச்சின்னு போயிட்டேன். அவர் தோட்டத்துல கலக்கலைச்சா உடச்சிட்டு போன உடனே என்ன ஒரு நாள் ஃபுல்லா வெளியில நிக்க வச்சாரு கிளாஸ்ல, உனக்கு இது கூட தெரியலையே நான் என்ன பண்றது, என் தப்பு தான் அது, ஆனாலும் நீ வெளியில நின்று சாஸ்திரத்தை வாசின்னு ஒரு நாள் ஃபுல்லா வெளியில நிக்க வச்சார். இது மாதிரி நிறைய நாள் நின்று இருக்காங்க வேற விஷயம் இல்லையா? வெளியில நின்று நின்றுதான் படிச்சிருக்கோம் நாங்கெல்லாம். இந்த காலத்துல படிக்கிறதெல்லாம் பார்த்தா முறைக்க கூட கூடாதுன்றான். முறைச்சாலே அப்பா அம்மாவை கூட்டு வந்துடுறான். ஏன் நேற்று என் பையனை நீங்க முறைச்சிங்கன்னு கேக்குறான் என்ன பார்த்து. அதுவும் நான் மேல் இடத்துல சொன்னா அவன் கேக்குறான் என்ன பார்த்து, டிஓ ஆபீஸ்ல நான் சம்பளம் வாங்குறேன் என்ன மேல பேசுறானோ இல்லையோ, நான் உன்னை திட்டினா பொறுத்துக்கோ, உனக்கு சம்பளம் வருதா நீ அதை ஏத்துட்டு போ, சம்பளம் வருதோ இல்லையா அவனு வாய முடின்னு போடுறான். பையனை நீ முறை கூட முறைக்காதுன்றான். ஆனால் என்ன எங்க வாத்தியார் என்ன பண்ணாரு, வெளியில ஒரு நாள் ஃபுல்லா வெயில நிக்க வச்சிருக்காரு. அப்படிலாம் வெயிலே நின்னு நேரம் போய் சாப்பிடணும், மறுபடியும் வரணும், சாஸ்திரம் வாசிக்கணும், மறுபடியும் போய் வெயில் அணிக்கணும், இப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ணால் பண்ணவே தான் வந்தது சிக்ஷை, இல்லைன்னா என்ன மாதிரி முட்டாளுக்கு சிக்ஷையே வந்திருக்காரு. படிப்புன்ற சுத்தமா வராது. அப்பேற்பட்ட மகான்கள் படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டான். அது கிரியா மகாபாரதத்துல வர்றது, கிரியா சித்திஹி சத்வே பவதி மகதாம் நோபகரணே. மகான்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறதுன்னா அவள் மகான்களா இருக்கிறத தொட்டுதானே தவிர அவள் கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ சாதனத்தினால வரது இல்லை, ஏதோ அவ வச்சுட்டு இருக்க கிரியைகள்னால வரதுன்றது கிடையாது. அவ மகான்களா இருக்கா அதனாலேயே வருது அவளுக்கு சக்தி. அப்பேற்பட்ட ஒரு சக்தி அது. சரி, இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நாம துளசிக்கு பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஒரு விஷயமும் நாம பிரதிதினம் வரும்பொழுது கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஐக்கியன துஷ்யத். இந்த கதஞ்சித்து உபகாரம், இவன் இந்த உபகாரம் பண்ணான்றதுனாலே பெருமாள் அதிகமா ஏத்துட்டு போறாரு. காக்காசுர வதத்திலயும் இந்த கதஞ்சித்து உபகாரத்தை பார்த்தோம், ராவணாதி வதத்திலயும் இந்த கதஞ்சித்து உபகாரத்தை நாம பார்த்துட்டுதான் இருக்கோம். ஒரு ஒரு விஷயத்திலும் விபீஷணனுக்காகவே ராவணனை நான் விடுவேன்னு சொன்னார். எதிவா ராவண சுயம்னு சொன்னார் சுக்ரீவனை பார்த்து. சுக்ரீவா நீ அங்க போய் ராவணன் வந்திருக்கான்னு மறுபடியும் ஒரு சங்கத்தை கூட்டிடாதே, ராவணன் விபீஷணனோட இருந்தாலும் கூட அவனையும் ஆயிடுச்சுவா, அவனுக்கு நான் வந்து சரணாகதின்ற தர்மத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு நற்குணம் படைத்தவன் தான் ராவன் சொன்னார். புத்திமான் மதுர பாஷி பூர்வ பாஷி பிரியமதகன் சொன்னார். புத்திமான் மதுர பாஷி மிருதுவா பேசுவானா பிரியமா பேசுவானா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான. உடனே அந்த தசரதன் ஒரு முடிவு பண்றான், ராமன் இப்பேற்பட்ட குணமானா இருக்கானே, நாம ஒண்ணு பண்ணலாமா, நாம ரொம்ப நாளாகவே நாம அரசாட்சி பண்ணிட்டு தான் வந்துருக்கோம், அரசாட்சி பண்ணிட்டு வந்துருக்கோம், நமக்கும் வயசானா மாதிரி தோன்றது. ஏன்னால் கண்ணாடியில நம்மளுடைய முகத்தை பார்த்தால் காது ஓரமாக, எப்ப சொல்றான் பாருங்க 60,000 வருஷம் கை சொல்றான், காது ஓரமாக சில வெள்ள முடியெல்லாம் இருக்க மாதிரி தோன்றது. ஆகையினால இந்த வெள்ள முடியெல்லாம் இருக்க மாதிரி தோன்றபடினால நமக்கு வயசாயிடுத்தோன்னு இருக்கு. வயசானதுனால இனிமேல் நாம வந்து ராஜ்யசபைய யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி அவனை உட்கார வச்சு அழகு பார்க்கலாமோ அப்படின்ற எண்ணம் வருது. என்னைக்கும் இல்லாத திருநாளா சபைக்கு ரொம்ப ஆனந்தமா வரணும், நல்ல ஜல் ஜல் ஜல்னு நூப்புற நூப்புறத்துல வர சலங்கையில வர சத்தத்தோட வேகமா வரானா தசரத மகா சக்கரவர்த்தி. சுத்தி இருக்கிறவாள்லாம் ரொம்ப வேடிக்கையா பார்க்கிறாளா, இன்னைக்கு என்ன ராஜா ரொம்ப சந்தோஷமா வராரு, என்ன நடக்க போறது அப்படின்னு நேரம் வந்து அந்த வெண்குடை கீழே உட்கார்ந்தானா. வெண்குடை கீழே உட்கார்ந்துட்டு ஒரு விஷயம் அழகா சொல்றானா, இதம் சரீரம் கிருஷ்ணத்ய லோகத்ய சரதாஹிதம் பாண்டுரத்யாச பத்ரத்ய சாயாயாம் சரிதம் மயாம் சாயாயாம் ஜரிதம் மயாம். எனக்கு வயசான மாதிரி தோணல, ஆனா அங்க நினைச்சது எனக்கு வயசாயிடுத்தோடு அரண்மனையில் நினைச்சான். ஆனா அரசவையில வந்து என்ன சொல்றான், எனக்கு வயசான மாதிரி தோணல, இதம் சரீரம் கிருஷ்ணத்திய இந்த சரீரம் முழுக்க இப்ப கூட தெம்பு இருக்குதான் இருக்கு, ஆனால் லோகத்திய சரதாஹிதம் லோகத்துக்கு நல்லது பண்றதுக்காக நான் ஒரு காரியம் பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன காரியம், பாண்டுரஸ்ய ஆதபத்ரஸ்ய இந்த வெள்ள கொடை இருக்கு பாத்தீங்களா, எங்க அப்பா எனக்கு 18 வயசுலயே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார், அதுல இருந்து ஆரம்பிச்சு 60,000 வருஷமா நானும் ராஜசபையில தான் வந்துட்டு இருக்கேன். இந்த 60,000 வருஷமா நான் இந்த வெள்ள கொடை கீழே உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு என்னுடைய சரீரத்துல இந்த ஓரமா வெள்ள முடி வந்துருச்சு, இது என் சரீரத்துல ஒரு அசக்தம் ஏற்படல, இந்த கொடைக்கு வெள்ள கொடை கீழே உட்கார்ந்ததுனாலதான் இந்த என்ன ஓரமா வெள்ள வெள்ள கலர்ல ஒரு முடி தெரியுது. அதனால சாயாயாம் ஜரித்தம்மயா சாயாயாம், அதுவும் எப்படின்னா இந்த வெள்ள குடையில உட்கார்ந்து இதனுடைய நிழல்னால எப்படி ஆயிடுச்சுன்னா ஜரித்தம் கிழத்தன்மை வந்த மாதிரி இருக்கு எனக்கு, இல்லைன்னா எனக்கு கிழத்தன்மை வரல, வரவே வராது எனக்கு கிழத்தன்மை, ஆனாலும் இந்த கொடை கீழே உட்கார்ந்ததுனால எனக்கு வந்துருத்தோ அப்படின்னு தோன்றது எனக்குன்னா. அதனால என்ன பண்ண போற அப்படின்னா, பிராபிய வருஷ சகஸ்திராணி பகுன்யாயும் ஜீவிதான், நானும் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன், ரொம்ப நாளா நீங்களும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கு. அதனால என்ன பண்ண போற அப்படின்னா, ஜீர்ணத்யாச்ச சரீரத்ய விஸ்ராந்திம் அபிரோச்சதேன், விஸ்ராந்திம் அபிரோச்சையே. அதனால ஜீர்ணத்திய அச்ச சரீரத்திய, நானும் இவ்வளவு நாள் உழைச்சிட்டேன், இந்த உழைச்சதுனால எனக்கு மனசுல தைரியம் இருக்கு. மனசுல தைரியம் இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், இந்த சரீரத்துக்கு கொஞ்சம் விசிராந்தி கொடுக்குறேன். விஆர்எஸ் எனக்கு இல்ல, என்னுடைய சரீரத்துக்கு தான். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் தெம்பு இருக்குதா இருக்கு. நான் வரதான் வருவேன் ராஜ்யசபைக்கு, வராம இருக்க போறது இல்ல, கண்டிப்பா ராஜ்யசபைக்கு வருவேன். இன்னைக்கு நான் விசிராந்தி எடுத்துட்டாலும் விஜயலட்சுமி போன்ற நல்ல நாட்கள்ல நான் வருவேன் ராஜ்யசபைக்கு, தர்பாருக்கு வருவேன். சில முக்கியமான விஷயங்கள்ல ஆலோசனை சொல்லும்போது கண்டிப்பா ஆலோசனை சொல்லுவேன். அப்படி இருக்கிறப்போ நான் ஒண்ணு பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், நான் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கலான்னு தோன்றது எனக்கு. அப்படின்னா இந்த போத சம்பூர சொல்றான், அழகா சம்பு அதுவும் பௌபூதி சொல்றான், விதித்தமேவகி பவதாம் அப்படின்னு, விதித்தமேவகி பவதாம் அப்படின்னா உங்களுக்காகவே ஏற்பட்டது அப்படின்னா, உங்களுக்காகவே ஏற்பட்டது எதுனால் இந்த சக்கரவர்த்திகளுக்காகவே ஏற்பட்டதுதான் சிம்மாசனமா, மற்றவாள் கிடையாது இல்லையா. மற்றவாள் யாருமே அங்க உட்கார முடியாது. ஏதோ ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருந்தால் ராஜா, பல தேசத்துக்கு ராஜாவா இருந்தால் சக்கரவர்த்தி. அது இவாளுக்கு மட்டுமே, சூரிய குலத்துல வந்த இவாளுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது. அவன் திலீபனா இருக்கட்டும், ரகுவா இருக்கட்டும், அஜனா இருக்கட்டும், தசரதனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், லவகுசனா இருக்கட்டும், இவாளுக்காகவே ஏற்பட்டதுதான் இந்த அரியாசனம்ன்றது. அதனால்தான் விதித்தமேவகி பவதாம்னு சொன்னான் போதிசம்புல. அப்படி எங்க ராமனுக்காக இந்த ராமனை உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு எனக்கு எண்ணம்னு இவன் தசரதன் சொன்னான். சொன்ன அடுத்த க்ஷணம், அதுவும் கேப்பே இல்லை, இவன் சொல்லி முடிச்ச தது உத்தர க்ஷணமே, செகண்டுக்கு நடுவில் ஒரு நானோ செகண்ட் சொல்லுவா இல்லையா, அந்த செகண்ட்லயே ஆரம்பிச்சுடலாம் ஜனங்க மொத்த பேரும். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம், இச்சாமோகி மகாபாகும், நான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம், நாங்கள் இதை வழிமொழிகிறோம் அப்படின்னு மொத்த பேரும், அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மொத்த பேரும் சொல்லிட்டாங்க. மொத்த பேரும் சொன்ன உடனே இவனுக்கு ஒரு தினம் ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் என்ன பாவம் பண்ணேன், நான் 60,000 வருஷமா உட்கார்ந்து நான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன், சக்கரவர்த்தி தசரதன் 10 திக்குலயும் ரதம் போகும், 10 திக்கும் சாதாரணமா இல்லை. ஒரு சமயம் அதுவும் இவன் ரோஹிணி சகடம், ரோஹிணி சனீஸ்வரன், ரோஹிணி சகடத்துல உள்ள போயிட்டான், ரோஹிணி நட்சத்திரத்துல சனீஸ்வரன் பிரவேசிச்சான்னா அயோத்திக்கு 40,000 வருஷ காலம் துர்பிக்ஷம் ஏற்பட்டுரும். இத ஒரு அசரீரி வாக்கு வந்து தசரதன் கிட்ட சொல்லிச்சு. உடனே தசரதன், இவன் தான் 10 திக்கு போவன், ரதத்தை எடுத்து போய் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டான். சனீஸ்வரன் வரான், சனீஸ்வரன் வரும்போது நீ இங்க போக முடியாது, தடுக்கிறான் தசரதன். எப்படி தடுப்ப, நீ என்ன தடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, நான் ஒரு தேவதை, அது உள்ள போயாகணும்னு எனக்கு ஈஸ்வரனுடைய கட்டளை, ஈஸ்வரனுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி ஆகணும், என்னை தடுக்கிறதுக்கு நீ, எனக்கு சக்கரவர்த்தி கிடையாது, எனக்கு சக்கரவர்த்தி ஈஸ்வரன் இருக்கார், அவர் சொல்லி நான் போயிருக்கேன், என்னை எப்படி நான் தடுப்பேன், நீ இது உள்ள போனேன்னா என் தேசத்துக்கு 40,000 வருஷம் துர்பிக்ஷம் ஏற்பட்டுரும், நான் உன்னை போக விடமாட்டேன், தசரதா நான் சொல்றதை கேளு, இது விதி, நான் போயே ஆகணும், அப்படி இருக்கிறப்போ என்னை நீ போக விடு அப்படின்னு ஒன்று பண்ணு, என் கூட யுத்தம் பண்ணி என்னை ஜெயிச்சுட்டு நீ போ ரோகிணி நட்சத்திரத்துல பிரவேசி உள்ளன. அப்போ சனீஸ்வரன் நினைக்கிறானா, இவனை எங்கேயாவது நம்மளால ஜெயிக்க முடியும், அவனும் சக்கரவர்த்தி, அவனை என்னால் ஜெயிக்க முடியும், இவன் சாதாரண தேவதை, அவன் இந்திரனுக்கு ஈக்குவல் ஆனவன், இந்திரனுக்கே உத்தாசம் பண்ணி இந்திரனை பழைய விஷயங்கள்ல ஜெயிக்க வச்சவன், அவன் போயிட்ட அப்பேற்பட்ட தசரதன் முன்னாடி இவனுடைய சனீஸ்வரனுடைய ஒரு யுக்தி ஒண்ணுமே கையால் ஆக முடியாது, யுக்தி ஒன்னும் உபயோகப்படாது அங்கன்னு. நான் என்ன பண்றது, இந்த மாதிரி வார்த்தை சொன்னேன், ஒரு உபாயம் நீயே சொல்லுன்றார் தசரதன் சனீஸ்வரனை பார்த்து. அப்போ தசரதன் சொல்றார், சனீஸ்வரன் சொல்றார் தசரதனை பார்த்து, நீ என்ன பத்தி ஸ்தோத்திரம் பண்ணு, நீ என்ன பத்தி ஸ்தோத்திரம் பண்ணா நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன், நான் ரோகிணி நட்சத்திரத்துல போறேன்னு. உடனே ஸ்தோத்திரம் பண்றார் சனீஸ்வரனை பத்தி, ஸ்தோத்திரத்தினால மகிழ்ந்து, நீ நாட்டுக்காக நீ இவ்வளவு தியாகம் பண்றையே அப்படின்னு ரோகிணி நட்சத்திரத்துல பிரவேசிக்காமல் தசரதனை வாழ்த்திட்டு சனீஸ்வரன் ஸ்வஸ்தானத்துக்கு திரும்பிடுறார். 40,000 வருஷம் துர்பிக்ஷத்திலிருந்து சனீஸ்வரன் கிட்டே இருந்து தசரதன் காப்பாத்திருக்கான் தான் தேசத்தை. அப்படியெல்லாம் 60,000 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான் தசரதன். ஆனால் ஜனங்க என்ன சொல்லிட்டு, இச்சாமோகி மகாபாகும், நாங்கள்லாம் இச்சாமகா விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த ஜனங்களும், இவன் மொத்த ஜனங்களும் அப்படி சொல்லும் பொழுது தசரதனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் என்ன பண்ணேன், நான் ஒழுங்கா ஆட்சி பண்ணலையா, ஒருபுறம் சந்தோஷம் எனக்கு இருக்கு, எங்க ராமன் மேல நீ பிரீத்தி வச்சிருக்கீங்கோ அதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்படி இருக்கிறப்போ என்ன ஒரேடியா கிளம்புன்றீங்களே, நான் எப்ப காலியாவேன் போவேன், சின்ன எப்ப காலியாகும்ன்ற மாதிரி பார்த்தீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லித்தான், உன் மேல தப்பு இல்ல, பகவோன்ற இப்ப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்தித்தேன், பகவோன்ற இப்ப கல்யாண குணாகா. நான் முதல் நாளே சொன்னேன், நீ உன்னை காட்டிலும் பல நூறு மடங்கு ரொம்ப நல்ல குணங்கள் உடைய ஒரு மகனை நீ பெற்றெடுத்திருக்க பத்தியா, அதுதான் நீ பண்ண விஷயமே தவிர உன் மேல ஒரு தப்புமே இல்லை. நீ பெரிய நீ நல்லவன்டா, உனக்கு எந்த விதமான காரியமும் உனக்கு நல்ல கெட்ட காரியம்ன்றதே நீ பண்ணவே இல்லைன்னு இந்த தசரதனை பார்த்து ஜனங்கள்லாம் சொல்லித்தான். நாங்க ஏன் ஆசைப்படுறோம், ராமன் அங்க உட்கார வச்சு அழகு பார்க்கணும். நான் உங்களை பார்த்துட்டோம், 60,000 வருஷம் பார்த்துட்டோம், ராமன் அங்க உட்கார்ந்து எப்படி ஆட்சி பண்ணுவான்றத நாங்க கண்ணெதிரே பார்க்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுக்குன்னு வேற ஆசை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அது எப்படின்னா, ஏன்னா இங்கிதாசு கோசலஹான், இங்கித ஜாசு கோசலஹான். சாஸ்திரம் சொல்லும்போது இந்த கோசல நாட்டுல இருக்கா பாருங்க, இவா எல்லாருமே ஜனங்க, அவ எல்லாருமே இங்கித ஜாள், ஏதோ விதமா பேச மாட்டாவா, பேசணுமே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு விபரீதமா பேச மாட்டா இவாள்லாம், இங்கித ஜாள், எல்லாம் தெரிஞ்சவாள் இவாள்லாம். ஏன்னா ராமனை பிரதிதினம் சேவிச்சுட்டு இருக்காள் இல்லையா, அதனால எல்லா விஷயமும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் பேசுவோம். சக்கரவர்த்தி அரியணையிலேருந்து இறங்குறாருன்னும் பொழுது வாண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் இருங்கோன்னு சொல்லாமல் ராமன் வரணும்னு நினைக்கிறாய் வாழலாம். ஏன் அப்படின்னா ராமன் எப்படி ஆட்சி பண்ணுவான்னு விரும்புறார், அதனால இங்கித ஜாசு கோசலஹா அப்படின்னா. ஏன்னா இவன் இவாள்லாம் விரும்பணும்னே தசரதன் பார்க்கிறான், சந்தோஷப்படுறான், சரி ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணலாம், சரி கூப்பிடுறான் சுமந்திரரை கூப்பிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணணும், அதனால அழைச்சிட்டு வாங்கோ ராமன் அழைச்சிட்டு வாங்கோன்னு நேர சுமந்திரர் போறார். ராமன் அழைச்சிட்டு வர்றார் அயோத்தி, அந்த ராமனுடைய கோசல அரண்மனையில ராமன் இருந்துட்டு இருக்கான் சீதாதேவியோட. அப்படி இருக்கிறப்போ ராமன் அழைச்சிட்டு வர்றதுக்காக சுமந்திரர் போறார். அப்பவே ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் சுமந்திரர் வந்திருக்கார், ஏன்னா தன்னை அழைச்சிட்டு வர்றதுக்கு சுமந்திரரே வந்திருக்காருன்னா சபையில ஏதோ ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு, சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு ஏதோ ஒரு விஷயம், அதனாலதான் தன்னை அழைச்சிட்டு போறதுக்கு சுமந்திரரே வந்திருக்கார். பொதுவா சுமந்திரர் வரமாட்டார், ஏதோ முக்கியமான விஷயத்துக்காகத்தான் சுமந்திரர் வந்திருக்காருன்றத ராமன் தெரிஞ்சுக்கிறார். உடனே கிளம்பி வந்தது அங்க வழிநடுங்கிற கூட்டம். பிரதிதினம் ராமன் இந்த மாதிரி சமயங்கள்ல சபைக்கு போற வழக்கம் உண்டு போல இருக்கு. அந்த சபையில வழக்கம் உண்டு போறப்போ வழிநடுங்க ராமனை சேவிக்கிறோம் ஜனங்க நின்று இருக்கான் இந்த கோசல அரண்மனையிலேருந்து அரச சபைக்கு போற வழிக்கும். அப்படி பார்த்தால் எல்லா ஜனங்களும் நின்று ராமனை சேவிக்கிறான். நேர உள்ள போறான், நேர உள்ள போன உடனே ராஜா ராமனை பார்த்து சொல்ற, ராமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஜனங்கள்லாம் முடிவு பண்ணிருக்கா, இந்த ஜனங்கள் எல்லாமே உன்னை அரியணையில உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறான், நாங்களும் அதை மந்திரிமார்களும் ஏத்துட்டு இருக்கா, நாங்களும் வசிஷ்டாதிகளோட பேசி அது சரின்னு முடிவு பண்ணிருக்கோம், நாளைக்கே உனக்கு பட்டாபிஷேகம், புஷ்ய நட்சத்திரம் நாளைக்கு, நீ புனர்வசூல பிறந்தவன், உனக்கு ஏற்றதான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம், ஆகையினால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அது, நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்டா அவன் வாயை திறக்கல ராமன். ஏன் வாயை திறக்கல அப்படின்னா அமைதியாகவே இருக்கான், ஏன்பா நான் சொல்றது உனக்கு பிடிக்கலையா, ஏன் அமைதியா இருக்க, அரியணையில உட்காரணும்ன்றது உன்னுடைய கர்த்தவியம், சத்திரியாளா இருக்கவாள் மூத்த பையன் கண்டிப்பா அரியணையில உட்கார்ந்து அரசாட்சி பண்ணியே ஆகணும், அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் அமைதியா இருக்க, குப்தார்த்த இவ சாகரகான்னு சொன்னார் வால்மீகி, கடலை போல அவன் அமைதியாவே இருக்கணும், ரகசியத்தை உள்ள அடக்கின்னு இருக்கான், குப்தார்த்தா குப்தம்னு ரகசியம் அர்த்தம், ரகசியத்தை உள்ள அடக்கின்னு இருக்கான், கடல் எப்படி அடக்கின்னு இருக்கோ அதே மாதிரி, எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க, குப்தா கடவுளும் அதாவது ராமனும் உள்ள ராமனுக்கு மனசுக்குள்ள உள்ள என்ன இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியல, தசரதனாலேயே புரிஞ்சிக்க முடியல, சாமானியப்பட்டவன் தசரதன் கிடையாதுன்னு சொல்றார் வால்மீகி. அவன் ஒரு மனுஷனுடைய கண்ணை பார்த்தே சொல்லிடுவான், ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுடைய கண்ணை பார்த்தே தீர்ப்பு சொல்லிடுவானா, அவன் மனசுல என்ன இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருவான். அப்பேற்பட்ட தசரதனுக்கே ராமனுடைய மனசுல என்ன இருக்குன்றது புரியலையா, சமுத்திரம் எப்படி தனக்கு இந்த பக்கம் கரையும் அந்த பக்கம் கரையும் அதாவது மறைச்சிண்டு இந்த பக்கத்துல இருந்து பார்த்தால் அந்த பக்கம் கரை தெரியாது, அந்த பக்கத்துல இருந்து பார்த்தால் இந்த பக்கம் கரை தெரியாது இல்லையா, கரைகானா கடல்னு, அப்படி எப்படி ஒரு பக்கம் கரையை மறைச்சிண்டு இருக்கோ அந்த மாதிரி ராமன் தன் மனசுல இருக்கிறதே மறைச்சிட்டு இருக்கான். சமுத்திரம் எப்படி தனக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாத்தையும் மறைச்சின் இருக்கோ, ரகசியமா வச்சுட்டு இருக்கோ, அதே மாதிரி தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ராமன் ரகசியமாக வச்சுருக்கான். சமுத்திரத்திலயும் நல்லா சுபிக்ஷமா நீந்த முடியும் எல்லா ஜந்துக்கள்னாலையும், அதே மாதிரி ராமன் இடத்துலயும் சுபிக்ஷமா நம்மளால பழக முடியுமா? அந்த அளவுக்கு ராமனுக்கும் சமுத்திரத்துக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கான். ஆனால்தான் குப்தார்த்த இவ சாகரகான்னு சொன்னான். தசரதனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்பா அமைதியா இருக்கன். ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானின்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே தடங்கள் வருமா, ஆனால்தான் சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவான். கல்யாணம் பண்ணணும்னா பெண்ணை பார்த்துட்டு 6 மாசம் கழிச்சு நிச்சயார்த்தம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கூடாது. சுபஸ்ய சீக்கிரம், நடுவில் என்னவானா நடக்கலாம் இல்லையா? அதனால பெரியவாள் ஆனால்தான் பொண்ணு பாப்பா, பொண்ணு பார்த்த அடுத்த மாசம் நிச்சயார்த்தம், அதுக்கு அடுத்த மாசம் கல்யாணம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்குவான். ஆனால் ஏன் அப்படின்னா ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி, கண்டிப்பா விக்னங்கள் வரதான் செய்யும். விக்னங்கள் வராமல் நல்ல காரியங்கள் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்ப கிரக நிலைகளும் சரியில்லை. ஏன் அப்படின்னா என்னுடைய ராசியில பார்த்தால் கிரகங்கள் இங்க அங்கன்னு மாறி இருக்கு. எனக்கு வெகு சீக்கிரம் காலகதி வந்துடும் தெரியறது, நான் சீக்கிரம் போனாலும் போயிடுவேன். அதுக்குள்ள என்னுடைய கர்த்தவியம் இருக்கு, கடைசி கர்த்தவியம், முக்கியமான கர்த்தவியம். நான் என்னுடைய கடமை ஒன்னு இருக்கு, கர்த்தவியம்னா கடமை, என்னுடைய கடமை ஒன்னு இருக்கு, முக்கியமான கடமை இருக்கு. இந்த கடமையை செய்யாமல் போயிட்டோம்னா என்னவானாலும் நடக்கலாம் பின்னாடி. அதனால என் கையாலேயே உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடணும்னு ஆசைப்படுறேன்னு தசரதன் சொல்றான். ஆனாலும் வாய மூடிண்டே இருக்கானா ராமன். உடனே தசரதனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ பரதன் இல்லையே நினைக்கிறியா அப்படின்னு. இவர் ஆமான்ற மாதிரி பார்வையில பார்க்கிறார். எப்பேற்பட்டவன் பாருங்க, கடைசியில புடிச்சுட்டான். பரதஸ்து தர்மாத்மா அப்படின்னா நினைக்காத, பரதன் தர்மாத்மா, கண்டிப்பாக இதுக்கு ஆட்சேபிக்க மாட்டான் பரதன். அவனை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும், எல்லாரையும் காட்டிலும் அவன் வசந்தவன், அவன் அவன் தர்மாத்மா. இதுதான் உரிமை, உன்னுடையதான் தேசம், உனக்குத்தான் உரிமை இருக்குன்றத அவன் நன்னாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு பரதன் இல்லாமல் இந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு ராமன் சொல்றான். நீ இஷ்டம் இல்லைன்னு சொல்றாதே, பரதன் வந்துருவான். பரதனுக்கு செய்தி ஏற்கனவே அனுப்பிட்டேன், பரதன் வந்துருவான், அது போயிடும், நீ பயப்படாதே, கண்டிப்பாக உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நாளைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னா. ஏன்டா பரதன் தப்பா நினைக்க மாட்டான். அதுவும் குகன் சொல்றாரு இல்லையா, எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பாரோ பிழை அப்படின்னு. பரதனை பார்த்த உடனே குகன், எல்லாரும் பரதனை அடிக்கணும்னு ஓடுறப்போ குகனுக்கு மட்டும் தோன்றுதான், எம்பெருமான் பின் பிறந்தாரோ, பரதனை ஒன்னும் சொல்லாதீங்கன்றாங்க. ஏன் அண்ணார், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பாரோ பிழை, கண்டிப்பாக இழைக்கவே மாட்டான் பிழை. ஏன் அண்ணா பரதன் மேல அவ்வளவு நம்பிக்கை குகனுக்கு. அப்படி குகன் சொன்ன மாதிரியே பரதன் என்னைக்குமே தர்மாத்மாவாத்தான் இருக்கான். அதனால தசரதன் சொன்ன உடனே ராமனுக்கு உள்ள மனசுலயும் தோன்றது தோணல, சரி அப்பா சொல்லிட்டாருன்னு இதம் கர்த்தவியம் கவுண்டேன் சொன்ன உடனே பகவான் சொன்ன கீதையில சொன்ன மாதிரி பெருமாள் அப்படியே ஏத்துன்னு போயிட்டார். கர்த்தவியம் சரி ஏத்துக்கிறேன் அப்படின்னு ராமனும் அங்க நேர அப்படியே ஆகட்டும் நாளைக்காக ரெடியா இருக்கேன்னு சொல்லி போறாரு. அப்படி சொல்லி போகும்பொழுது நேர வராராம் கோசலை நிறத்தை இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்குள்ளேயே யார் மூலமாகவோ கோசலை தெரிஞ்சு வந்துட்டார் இந்த விஷயத்த. நேரம் தெரிஞ்சுட்டு என்ன பண்றான்னா நேர கோசலைக்கு அதுக்குள்ளேயே பட்டு பீதாம்பரங்கள்லாம், அது வரைக்கும் ஏதோ புடவை உடுத்திந்தா போடுறது, அதுக்கப்புறம் பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்திந்தாலும், பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்திட்டு புது புதிய நகைகள்லாம் போட்டு கோசலை பையனுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காரு. உங்க அப்பா சாமர்த்தியமானவர் இருப்பான், சத்தியசந்தர், எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவார், கெட்டதை என்னைக்குமே பண்ணவே மாட்டார். அவரை மாதிரி ஒரு சமயோச்சித புத்தி உள்ளவர் வேற யாருமே கிடையாது, அப்பேற்பட்ட சத்திய சங்கல்பம் உடையவர் அவர். ஆனால் தான் உனக்கு பட்டாபிஷேகமாகவே நான் கேள்விப்பட்டனே, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு கோசலை கிட்ட சொல்றதுக்கு வாய எடுக்கிறார். வாய எடுக்கும்போதே பரதனை பத்தி நீ யோசிக்கிறியா, பரதனை பத்தி நீ யோசிக்க வேண்டாம், பரதன் நல்லவன், கண்டிப்பா அவனும் இதெல்லாம் ஏத்துப்பான், எல்லாருமே இதை ஏத்துப்பான், ஏத்துக்காம இருக்க மாட்டாள் அப்படின்னு கோசலை வந்து ராமனிடத்துல சொன்னார். சரி ஒண்ணுமே பண்ண முடியல, சரி நான் வரா லக்ஷ்மணன் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ஓடி வரணும். லக்ஷ்மணன் ஓடி வரும்பொழுது அதுவும் இந்த மாதிரியான ஒரு செய்தியை நான் கேட்டேன்னு சொல்றான். உனக்கு நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன் பார்த்தியா, நான் இதை காட்டில ஆனந்தம் எதுவுமே இல்லைன்னு அப்படியே அள்ளி அணைச்சிக்கிறாளா ரெண்டு பேரும். அப்போ பெருமாள் சொல்றா லக்ஷ்மணனை பார்த்து, சௌமித்ரே புங்க்ஷ போகாங் தொம் இஷ்டான்னர் சௌமித்ரே, ஏ லக்ஷ்மணனே இந்த ராஜ்யம் பூர்த்தியா ஒன்றுதான், அதுவும் எல்லா போகங்களும் உனக்குன்னு ஏற்பட்டதுதான். நான் வெறும பேருக்குத்தான் நான் வந்து அரசாட்சி பண்ண போறேன்னு தவிர எல்லாமே உனக்காகத்தான் தவிர உன நீ இஷ்டப்பட்டதான் நான் செய்வேன், நீ இஷ்டப்படாதது எதுவுமே நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னா. அதுவும் உனக்கு விருப்பம் இல்லாத நான் ஒரு காலம் செய்யவே மாட்டேன். ஏதோ அப்பா சொல்லியிருக்காரு மூத்த பையன் என்ன கல்யாணம் ஏதாவது பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னா. சரி, பட்டாபிஷேகத்துக்கு நான் ஏற்பாடு எல்லாம் பண்ணாலும் வசித்தர தசரதன் அனுப்பி வச்சார், ராத்திரி கிரியைகள்லாம் ஆகணும், மறுநாள் தீட்சை பண்ணிக்கிறதுக்கு முன்னால் சில காரியங்கள்லாம் பண்ணணும். இவாளுடைய குலகுரு குலதெய்வம் ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுக்கு வேண்டிய பூஜைகள்லாம் எல்லாமே கோசலை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கான். ராத்திரி ரங்கநாதர் கோவிலில் விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கிறது. ராத்திரி சுமி அதாவது சீதையோடு சேர்ந்து ஜபாதிகள்லாம் அனுஷ்டிக்கணும், அதே மாதிரி விரதம் இருக்கணும், மௌனமாக இருக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மறுநாள் பட்டம் ஏற்றுக்கிறவா முன்னாள் மௌனமாக இருக்கணும், அதுவும் எந்த அளவுக்கு மடியில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு மடியில் இருக்கணும் சன்னதியில், அதனால பெருமாள் சன்னதியிலே தான் ராத்திரி படுத்துக்கணும். அப்படியெல்லாம் படுத்துக்கிறார். அதுவும் சாதாரணமான பெருமாள் கிடையாது ரங்கநாதன், அதுவும் முழு முழுசான பெருமாள். ஸ்ரீமதி ஆயத்தனோ விஷ்ணுகுன்னு சொல்லியிருக்கார் வால்மீகி ராமாயணத்திலே, ஸ்ரீமதி ஆயத்தனே விஷ்ணுகோ. அதுவும் சாட்சாத் மகாலட்சுமியோடு சேர்ந்து அங்கே அயோத்தியில ரங்கநாதன் எழுதியிருக்காராம். இவாளுடைய குலகுரு குல தெய்வம் பரம்பரை பரம்பரையா இவாள் பூஜை பண்ணிட்டு இருக்க பெருமாள். அந்த பெருமாள் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். எப்படின்னா உள்ளையும் பெருமாள் இருக்கார், வெளியிலையும் பெருமாள் இருக்கார். அழகா வியாக்கியானம் பண்றான். உள்ள பெருமாள் மூலவர் இருக்கார், வெளியில பெருமாள் உற்சவர் இருக்காராம். ஏன் அப்படின்னா உள்ள பெருமாள் மூலவருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆயிட்டு இருக்கு, வெளியில பெருமாள் உட்கார்ந்துருக்கார். பட்டாபிஷேகம்ன்ற உற்சவம் நின்று போய் வேற வீதியில பெருமாள் சஞ்சாரம் போப்புற உற்சவத்துல கிளம்பி போறார். நாச்சியார் திருக்கோலத்துல பெருமாள் போற மாதிரி வீதி வீதியா கருட சேவையில போற மாதிரி இந்த உற்சவரான ராமன் போக போறார், இலங்கை பரியந்தம் போக போற. அதனால அங்க உற்சவத்துக்கான தயார் சாத்துப்படி சாத்தத்துக்காக அங்க தயாரா இருக்கார் ராமன் இல்லையா. அப்படி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கிறது. சரி, ராத்திரி கிரியைகள்லாம் ஆச்சுன்னாலும் எல்லா விதமான கிரியைகளும் ஆச்சு, ஜபம் பண்றார், எல்லா விரதத்தெல்லாம் அனுஷ்டிக்கிறார். வசிஷ்டர் எவ்வளவு ஆச்சாரமா இருக்க முடியுமோ அவ்வளவு ஆச்சாரமா இருப்பா அப்படின்னா, அதுவும் எப்படி இருக்கணும்னா பாக்கியத்த சக வைதேக்கியா பூத்வா நியதமானதான். அதுவும் பாக்கியத்த சக வைதேக்கியா பாக்கியதா பாக்கியதான்னா பேசணும், பெருமாள் விஷயமான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும். ஏ வைதேகின்னு குடும்ப விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அங்க உட்காந்து. அதனாலதான் கோவில் உள்ள மௌனமா இருக்கணும், இல்ல பெருமாள் விஷயங்களா பேசணும். கோவில் உள்ள உட்காந்து நம்ம ஆத்துக்கதையெல்லாம் பேசிட்டு கூடாது. இது இன்னிப்பு சாஸ்திரம் பாபம் வரும். அதனாலதான் பெரியவாள்லாம் கோவில் உள்ள என்ன பண்ணுவான்னா ராமர் கோவில இருந்தா ராமநாமத்தை ஸ்மரிச்சுட்டே போவான். அதுவும் எங்க பெரியவாள்லாம் ஒண்ணு வச்சுட்டு இருக்கான், கோவில் வாசப்படி மெரிச்சோன்னு தசாவதார ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவான், தேவோன சிவமாத்தனோதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். பிரதட்சிணம் பண்ணி 13 ஸ்லோகம் சொல்லி முடிச்சோடனே நேரம் கரெக்டா கோவில் வாசல, இன்னைக்கும் ராமர் கோவில் அடியேனா தான் பண்றேன், முடிஞ்சவொடனே கரெக்டா வந்து வாசல்ல முடிஞ்சிருவாரு. நாம ரெண்டு ரெண்டு பிரதட்சிணமா ஒவ்வொரு சன்னதியா போன நேரம் வந்து முடிஞ்சிடும். கூடுமான வரைக்கும் பெருமாள் வார்த்தையை தவிர இன்னைக்கு எப்ப கருட சேவன் கேட்கலாம், பல்ல உற்சவம் எப்பன்னு கேட்கலாம், பவித்திர உற்சவம் எப்பன்னு கேட்கலாம், அத மாதிரி பெருமாள் விஷயத்தை தவிர எங்காத்துல காத்தால இட்லி பண்ணி சாப்பிட்டேன் தோசை பண்ணி சாப்பிட்டேன் அதை தவிர பெருமாள் விஷயத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாம இருக்கும். அதனால்தான் பாக்கியதர்சக வைதேக்கியா வைதேக்கியா சீதையோடு அவர் என்ன பண்ணாருன்னா பூத்வா நியதமானசா படுத்துக்கிறார். அதுவும் படுத்துருக்கார் சன்னதியிலேயே படுத்துக்கிறார். படுக்க போட்டு படுக்கக்கூடாது, ஏன்னா ஜபம் பண்ணி விரதங்கள்லாம் பண்ணப்படினால களைச்சு போயிட்டார். களைச்சு போயிட்ட அப்படினால சன்னதியிலேயே ஓரமா படுத்துக்கிறார். தன்னுடைய பீதாம்பரத்தை எடுத்து கீழே விரிச்சுட்டு படுத்துக்கிறார். விரிச்சுட்டு படுத்த உடனே இவர் சிசுருஷை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பெருமாள் சன்னதி தள்ளி இருக்கு, இவர் ஓரமா படுத்துட்டு இருக்காரு. அதனால சிசுருஷை எல்லாம் பண்றா, பாத சிசுருஷை பண்றா சீதை. அதனால ஏன்னா ஒரு கர்த்தவியம் இல்லையா, புருஷனுக்கு பண்ண வேண்டிய கர்த்தவியம்ன்றபடினால் இவர் சிசுருஷை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பெருமாள் சன்னதியில அந்த காரியம் பண்ணக்கூடாது. மூலவர் எங்கேயோ ரங்கநாதன் இருக்கார், அதனால பின்னாடி இவள் தனியா அந்த கோவில்ல இவள் பண்ணிட்டு இருக்காங்க. இவள் பண்ணிட்டு இருக்கிறப்போ மறுநாள் காலத்தால விடியது. அதுவும் எப்படி விடியறதுதான், துஷ்டாவ பிரணதைவ சிரசா மதுசூதனம். துஷ்டாவ பிரணதைவ எழுந்துக்கிறார். எழுந்துன உடனே காத்தாலான கிரியைகள்லாம் மொத்தம் நடக்கிறது. ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி இவா எழுந்துக்கிறான். ரங்கே ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக இவா எழுந்துக்கிறான். காத்தால விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கிறது. ராத்திரி பூர்த்தியாக பெருமாள் விஷயத்தை தவிர வேற விஷயங்கள் பேசாமல் மௌனமாக இருந்துட்டு பெருமாளையே ஸ்மரிச்சென்று அந்த ரங்கநாதனையே ஸ்மரிச்சென்று இவாள் இருக்க. அப்படி எழுந்து நின்று காத்தால பண்ண வேண்டிய திருவாராதனங்கள் பூர்த்தியாகி சபைக்கு புறப்படுறதுக்காக இவாள் புறவாள். ஏன்னா அனந்ய தெய்வத்தம் இமம் சமாச்சன்னு பிராட்டியை சொல்லுவார். வேற தெய்வத்தை பத்தி வேற இவள் நினைக்கவே மாட்டாள். அப்படி ரங்கநாதனை பூஜை பண்ற இந்த ராமனை தவிர வேற யாரும் பார்க்கலையே. ராமன் ரங்கநாதனை சேவிச்சிருக்கானா, சீதை ராமனை சேவிச்சிருக்கானா இல்லையா? சாட்சியா ராமனை சேவிச்சிருந்த அவன் நிக்கிறா. ஏன் அப்படின்னா அனன்ய தெய்வத்தம், வேற தெய்வத்தை இவ திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது ரங்கநாதனா இருந்தாலும் கூட சரி, அது அர்த்தாவதாரத்துல கூட ரங்கநாதனை திரும்பி பார்க்கறது இவர் விபாவதாரத்துல இருக்கிற ராமனை தான் அவ பார்க்கிறான். அந்த அளவு இயம்சமாச்ச இவள் மற்றவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாள். அப்படி ரங்கநாதனை சேவிக்காமல் ராமனை சேவிச்சு நிக்கிறாளோ. சரி, பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கிறது. ஊரே பயங்கர சந்தோஷப்படுறது. இந்த அளவுக்கு சந்தோஷம் யாருமே படவே மாட்டான். அப்படி சந்தோஷப்படுறது. சரி, ஏன்னா இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது சில பேருக்கு அத ஒரே ஒருத்திக்கு பொறுக்கல. லோகமே சந்தோஷமா இருக்கு, அயோத்தியே சந்தோஷம் இருக்கு. கோசலை ராத்திரி பூரமா தானம் கொடுத்த வண்ணம் இருக்கான். கையில ஆட்டதெல்லாம் எடுத்து தானம் கொடுத்துட்டே இருக்கா கோசலை. ஊரே சந்தோஷமா இருக்கு, ஏதோ பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருக்கு ஊரே கோசலை கிட்டேந்து. இவள் தூக்கம் வராம ஒரே ஒரு ஜந்து ராத்திரி மொட்டை மாடியில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கு. ராத்திரி பூர்த்தியா அலையிறது, எங்க பார்த்தாலும் தோரணம், எங்க பார்த்தாலும் வான வேடிக்கை. எல்லா ஜனங்களும் ராத்திரி பூர்த்தியா தூங்காமல் பாட்டு பாடினோம் சந்தோஷமா. எங்க பார்த்தாலும் கீர்த்தனைகள் எல்லாம் நடக்குது. கோவில்ல பார்த்தாலும் ராத்திரி பூர்த்தியா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு இது அங்கேன்னு பார்த்து பக்கத்துல இருக்க சேட்டி மாலை போட்டு கேட்கறது. அதுவும் கோசலையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே, அது வேற வருத்தம் இந்த ஜந்துக்கு. சரி, ஏதோ இருந்த உடனே அந்த கூட்டு கேட்கிறார். சேட்டி மாலை கூட்டு கேட்டு, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் காத்தால் நடக்க போறது, ஆனால்தான் ராத்திரி பூர்த்தியா இவ்வளவு சந்தோஷமா இருக்கா ஜனங்கள்லாம், எங்க பார்த்தாலும் விசேஷ பூஜைகள்லாம் நடக்கிறது. அது ராமனுக்கு பட்டாபிஷேகமா? அதுவும் ஒரு வால்மீகி சொல்ற, தேஷாம் சுக கிரீட கீக்ஷண அக்ஷமாக. மற்றவாள் சந்தோஷமா இருந்தா இவாள் பிடிக்கவே பிடிக்காத. தேஷாம் சுக கிரீட, ஒருத்தர் சந்தோஷமா விளையாடிட்டால் ஈக்ஷண அக்ஷமகா, அதுவும் அவளை பார்த்த உடனே. ஒருத்தி சந்தோஷமா இருந்துட்டானா, கோசலை சந்தோஷமா இருந்தானா, அவளை பார்த்தானா, அந்த சந்தோஷத்தை இவளால பொறுத்துக்கவே முடியாதா? அப்படி பொருத்தம் உடனே ஓடி வந்தாளா அரியன் பெரியவாள் சொல்லுவா. உடனே ஓடி வராளா எப்படின்னா, அதுவும் ஒரு படிக்கட்டுல இருந்து பத்து படிக்கட்டுல தாண்டி தாண்டி ஓடி வராளாம். இவருடைய வயசையும் பொருட்படுத்தாமல், இவருடைய கூன் முதுகையும் பொருட்படுத்தாமல் ஓடி வராளாம். எப்படியாவது கெடுத்தே ஆகணும் இந்த விஷயத்தேன்னு சொல்லி ஓடி வராளாம் பத்து திக்கு. அதுவும் கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்ற, பத்து படிக்கட்டு தாண்டி ஓடித்தான், அன்னைக்கே கால் தடிக்கு விழுந்து போயிடக்கூடாதான்ற இல்லையா? அப்படி பத்து படிக்கட்டு தாண்டி ஓடி வந்து பார்க்கிறாளாம். பார்த்த உடனே கைகையை ஆனந்தமா தூங்கிட்டு இருக்காங்க. கைகையை ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கவனே, என்னது இவ தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு. உத்திட்டமுடே கிம் தேசே பயம் துவாம் அபிவர்த்தது. பொதுவா அதுவும் எப்படி சொல்றானா, தூங்குற இவ்வளோ ஒரு வேலைக்காரி, தூங்கிட்டு இருக்கவளோ மகாராணி, எப்படி எழுப்புறா பாருங்க. உத்திஷ்டம் கிம் மூடே, ஏ முட்டாளே தூங்கிட்டு இருக்கேன்றாள். பாரு கிம் சேஷ, என்ன தூங்கிட்டு இருக்க முட்டாளா நீ அப்படின்னு. எப்பவுமே பொதுவாகவே இப்படிதான் எழுப்ப போல் இருக்கோம். ஏன்னா சின்ன வயசுல வளர்த்தபடினாள். வளர்த்த குழந்தைய நாமம் எப்படி வேணா சொல்லி எழுப்புறதுன்னு உண்டு இல்லையா? அதுவும் அவ்வளவு அந்த புறத்துல இருக்கான். வெளியில வந்தாதானே மகாராணி, அவ்வளவு அந்த புறத்துல தான் இருக்கா. அதனால உத்திஷ்டக்கும் மூட இல்லையா, பயம் தாம் அபி வர்த்தத்தேன், உன்னை உன்கிட்ட பயம் ஓடி வந்திருக்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ தூங்கிட்டு இருக்கிய, எப்படி தூங்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு ஆத்துல வெள்ளம் வரப்போறது, அந்த வெள்ளம் வரத கூட தெரியாமல் நடுவு ஆத்துல ஒருத்தர் கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கானா, எவ்வளோ அனர்த்தம் அது. அந்த மாதிரி உன்னை தேடி ஒரு பெரிய வெள்ளம் வருது, ஆனாலும் நீ தூங்கிட்டு இருக்கே, இது எந்த விஷயத்து எந்த வகையில நியாயம்? நான் உடனே பார்க்கிறான், எழுந்துக்கிறான். எதுக்கு என்னை இப்படி கஷ்டப்பட்டு எழுப்புறேன்னு கேட்கிறான். கைதி என்னன்னு கேட்கிறான். என்னன்னு கேட்கிற ஒண்ணுமே தெரியாத மாதிரி, எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயத்த நான் சொல்ல வேணுன்றது, உனக்கு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், ஆனா நீ ஒண்ணுமே தெரியாம என்னன்னு சாவகாசமா கேட்கறிய, நீ நியாயமா அப்படி சாவகாசமா கேட்கிறேன்னு. உடனே ஒண்ணுமே தெரியாதா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகமா, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிய ஒண்ணுமே தெரியாம அப்படின்னா. ராமனுக்கு பட்டாபிஷேகமா, அக்ஷயம் சுமகதேவி பிரவிருத்தம் சத்விநாசனம், உனக்கு எவ்வளவு ஒரு அனர்த்தம் ஏற்பட போறது, உனக்கு விநாசனம், உனக்கு நாசம் ஏற்பட போறது, விசேஷமான நாசனம் விநாசனம், எவ்வளவு பெரிய நாசம் ஏற்பட போறது, நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கே, இது நியாயமா அப்படின்னா? ராமம் தசரதோ ராஜா எவ்வளவு ராஜ்ய அபிஷேக்ஷதி, ராமம் தசரதோ ராஜா, இந்த தசரதன் உனக்கு துரோகி, உனக்கு கெடுதல் பண்ணிட்டான், ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறானா, இது உனக்கு தெரியாதா, நீ தசரதனை போய் உத்தமன் நம்பின் இருக்கியா? அவ அதெல்லாம் காதலியே வாங்கலையா, ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் இந்த ஒரு வார்த்தையை காதல வாங்கினா. உடனே அவ போட்டு ஒரு பெரிய ஹாரத்தை எடுத்து கையில கொடுத்தா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு. உடனே அந்த ஹாரத்தை வாங்கினான், திவ்யாபரணம் தத்தை குப்ஜாயை பிரதவிச்சுக்கோ. இவ கொடுத்தாளா, கொடுத்த அந்த கணம் பெரிய வைடூரியத்தினால ஆன ஆபரணம் அது. அதை வாங்கி அது நகை கொடுக்குறியான்னு எங்கேயோ தூக்கி விசிறி அடித்தாலும் அது அந்த மூலையில எங்கேயோ போய் விழுந்துதான் அந்த நகை. என்ன ஆச்சு உனக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆபரணம் நல்ல விஷயம் சொல்லுறேன், நான் உனக்கு பறித்து கொடுக்குறேன், நீ இன்னும் அதை தூக்கி போடுறியாடு, என்ன கௌரவிக்கிற நீ, நான் உனக்கு அனர்த்தத்தை தரக்கூடிய விஷயத்த சொல்றேன், நீ என்னடா எனக்கு விழா கொண்டாடுற மாதிரி என்ன நீ கௌரவிக்கிற, இது நியாயமானு நியாயமானு கேட்ட உடனே என்ன உனக்கு பிரச்சனை சொல்லுன்னு கை கை கேட்கிறான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா உனக்கு எவ்வளவு அனர்த்தம் தெரியவான், ஏன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா எனக்கு என்ன அனர்த்தம், தெரியாம பேசுறியே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா நீ வேலைக்காரியா போயிடுவே, நீ கோசலி எங்கேயோ போயிடுவா, இந்நாள் வரை நீ பட்டத்து மகிழ்ச்சியா இருக்க இல்லையா, இன்னொரு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ராமன் பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா கோசலி பட்டத்து மகிழ்ச்சியா போயிடுவோம், தசரதன் சபைக்கு வந்தானா நீ போக மாட்ட, கோசலி தான் வருவோம், அதனால நீ இங்கேயே ஓரமா நீ இருக்க வேண்டித்தான். அதனால என்ன இருக்கு, ராமன் ஒரு காலம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், ராமனை பத்தி தப்பா பேசாத, வேற ஏதாவது காரியம் இருந்தா போ, நீ அதை பாரு, வேற ஏதாவது காரியம் இருந்தா பாருன்னு சொல்றியே, நீ எவ்வளவு பெரிய அனர்த்தம் தெரியுமா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா அடுத்து பரதன் பேசுறான், பரதனும் நீயும் வேலைக்காரனா போயிடுவேன், பரதனும் உன் கூட சேர்ந்து வேலைக்காரனா ஆயிடுவான், அந்த மாதிரிலாம் பண்ண ராமன் தான் பட்டாபிஷேகம் ஆகணும், ராமனுக்கு தான் உரிமை இருக்கு, எப்படி பரதனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் ஆகும், பரதனுக்கு அவன் துரோகமே பண்ண மாட்டான், கண்டிப்பா பரதன் வந்து நல்லது, பரதனுக்கு நல்லதுதான் பண்ணுவான் ராமன், ராமன் எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா, என் மேல பாசம் அதிகம் அவனுக்கு, இது அழகா ஒரு கதை ஒன்னு சொல்லுவான், தசரதன் பட்டாபிஷேகம் சொல்றான், ராமனை பார்த்து பட்டாபிஷேகம் சொன்ன உடனே பக்கத்துல பட்டத்து மகிழ்ச்சியா வந்து கைகையை உட்கார்ந்துருக்கான், உடனே ராமன் பார்க்கிறான், வால்மீகி ராமாயணத்துல அமைதியா இருந்தாருன்னு இருக்கு இல்லையா, ஏதோ ஒருத்தர் சொல்லி கதை கேட்டிருக்கேன், அவர் ராமன் என்ன பண்றார், கைகையை பார்த்து கண்ணை காட்டுறாரு, என்ன கண்ணை காட்டுறா, நீ இங்க உட்காந்து என்ன பண்ற, மேல ஏதோ எவ்வளவு காரியம் ஆக வேண்டியிருக்கு, இவன் முட்டாள் என்னை இந்த அரியாசனத்துல உட்கார வச்சு இங்கேயே அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான், நான் அவதரித்தது வேற விஷயத்துக்காக, நீ இங்க இருந்து போ, இங்க உட்காந்து என்ன பண்ற, நீ அரண்மனையில போய் ராத்திரி படுத்துட்டு தூக்கலாம் தானே, அங்க வந்து கூனி வந்து கெட்ட செய்தியெல்லாம் சொல்லுவோம் உனக்கு, நீ இங்க உட்காந்து என்ன பண்றன்றா, இது நான் ஒருத்தர் ஒரு இதே மாதிரி ஒரு உபன்யாசத்துல பெரியவாள் சொல்லி கேட்டிருக்கேன், அந்த மாதிரி ராமன் எனக்கு தீங்கே பண்ண மாட்டான், என்ன எந்த ஒரு விசேஷமான ஒரு அரிதான விஷயம் பொருள் ஏதாவது கிடைச்சா அதை எங்கிட்ட கொடுத்தா அழகு பார்ப்பான், அவனுக்கு தேவையான விஷயத்தையும் என்கிட்ட கேட்டுதான் அவன் பெற்று செல்வான், அப்படி ராமனுக்கு கௌசலையை காட்டிலும் எங்கிட்டதான் என்கிட்டதான் அவனுக்கு ஒரு பிரீத்தி அதிகம் அப்படின்னு, நீ இந்த மாதிரிலாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது, உனக்கு அனர்த்தம் நிச்சயம், பரதன் கீழே போயிட்டு போறான், ராமன் மேல மேல வருவான், பரதன் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவான், அந்த மாதிரிலாம் சொல்லாத, பரதனுக்கும் எனக்கு ராமனுக்கும் எனக்கு வேற்றுமையே கிடையாது, ராமோவா பரதேவாஹம் விசேஷம் நோபலக்ஷதே, நோபலக்ஷே எனக்கு ராமனா இருக்கட்டும் பரதனா இருக்கட்டும் தனித்தனியா, பரதனுக்கு இந்த வசதி இப்படி இந்தந்த விஷயங்கள்னால வசதி பரதன், இந்தந்த விஷயங்கள்னால ராமன் வசதின்னு என்னால பிரிச்சு பார்க்கவே தெரியாது, எனக்கு பரதனை காட்டுல ராமன் தான் வசதி, உடனே அன்னைக்கே சொன்ன மாதிரி அடுத்த கதை சொல்றான், அப்போ தேவர்கள் எல்லாம் பயப்படுறாளாம், ஏன்னா தேவர்கள்லாம் எதுக்காக பயப்படுறான், மேல ஐயோ மேல அவதாரம் நடக்கணும், இவ பாட்டு கைகை என்ன சொன்னாலும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கான், இவ கைகை பொறுக்க கூடாது, என்ன கைகை கோபம் வரணும், தேவர்கள்லாம் பயந்து பிரம்மாவை பிரார்த்திக்கிறான், கிரியையே நடக்காது போல இருக்கு, நமக்கு சார்ப நம்ம சார்பில் பேசக்கூடிய கூனி எவ்வளவோ சொல்றா, கைகை ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றாளே அப்படின்னு தேவர்கள்லாம் பிரம்மாவை பிரார்த்திக்கிறார், பிரம்மா என்ன பண்ண பயப்படாதீங்கன்னு சரஸ்வதி தேவி அனுப்புறாரு, சரஸ்வதி தேவி வந்து என்ன பண்ண சாட்சாத்தா அவளுக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் மனசு மாறுமோ அந்த விஷயத்த சொல்ற, அவளுடைய பிறந்தாத்த பத்தி சொன்ன அடுத்த க்ஷணம் அவள் கைகையுடைய மனசு மாறி போச்சு, தன்னுடைய மைந்தனை காட்டிலும் தன் பிறந்தாச்சு வஸ்தின்னு தெரிஞ்சு போய் தன் அண்ணாக்கு என்ன கேடு வருமோ, தன்னுடைய அப்பா கேகேயனுக்கு என்ன கேடு வருமோன்னு மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த க்ஷணம் அவன் என்ன பண்ணிட்டாலாம், இது நாள் வரையிலும் ராமன் வசத்தி தசரதன் வசத்தி கூனிய அந்த அளவுக்கு பார்க்கிற வேலைக்காரியா பார்த்தது, அந்த க்ஷணத்திலேருந்து ரங்கநாதனை காட்டிலும் வசத்தியா கூனிய பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்பேற்பட்ட எண்ணம் இந்த உலகமே கூனிதான் நினைவு வந்துருத்தவரு. இதான் புரிஞ்சுக்கணும், கெட்ட சேர்க்கைன்றது ரெண்டு வாரத்தை போறோம், உட்கார வச்சு பல நேரம் உபன்யாசம் பண்ணாலும் கூட அவருக்கு பிரயோஜனம் இல்லை, என்ன உட்கார வச்சு உபதேசம் பண்ணிட்டு போறேன். கெட்ட சேர்க்கை நீ இத பண்ணுன்னு கெட்ட சேர்க்கை சொல்லி கொடுத்தா அடுத்த க்ஷணம் வந்துடும். சுவாமி தேசிகன் சொல்றார் ஒரு அழகான ஒரு விஷயம், மாதா பியேகா பிதா பியேகா மம தஸ்யச்ச பக்ஷினா அகம் முனிபிரானீதே சச்ச கவாசனேகி அகம் முனினாம் வச்சனம் சுருணோமி கவாசனானாம் சவச்சன சுருணோதி பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜாக தோஷகுணாக போவந்தின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னு தெரியல, சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை ரகசியத்தினை சார்ந்த. எனக்கும் ஒரு வழிபோக்கன் போறான், பயங்கரமான தாகம் அந்த வழிபோக்கனுக்கு, நேர போறான் ஒரு வீடை பார்க்கிறான், அந்த வீட்டு உள்ள போறான், அந்த வீட்டுல ஒரு கிளி இருக்கு, அந்த கிளிய பார்த்த உடனே இது யுகாந்தரத்துல நடந்து கிளி கூட பேசும், அந்த கிளி என்ன பண்றது இவனை பார்த்த உடனே உன்னை யார் உள்ள வர சொன்னான், உனக்கு உள்ள வரத்துக்கு ரைட்ஸே கிடையாது, கேட்டு வரணுமா வேண்டாமா, கேட்காம எப்படி உள்ள வந்த, இல்ல எனக்கு தண்ணி தாக்கிறது, தண்ணி கொடுக்க முடியாது ஒண்ணும் கொடுக்க முடியாது, கிளம்பு இந்த இடத்த விட்டு, உனக்கு தண்ணி கொடுக்கத்தான் நாங்க இருக்கணும்னா கிளம்பு போ, இந்த இடத்துல இருக்கக்கூடாது நீ வெளில போ முதலாடு, இப்படி எல்லாம் பேசின உடனே அவனுக்கு மனசு கஷ்டமா போச்சு. இப்படியோ நான் தாகத்துக்குன்னு தண்ணி கேட்கிறேன், அப்ப கூட ஒரு கிளி தரமாட்டேன்னு சொல்லி விட்டேன்னு இவன் வெளில வந்து மறுபடியும் வெயில நடக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச தூரம் போறான், ஒரு அழகான குடில் ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்குள்ள போன உடனே அங்க பார்த்தால் ஒரு அங்கேயும் ஒரு கிளி, அழகான கிளி இருக்கு. இவன் உள்ள போறான், வாங்கோ வாங்கோன்னு வரவேற்கிறது அந்த கிளி, வாங்க வாங்கோ இந்த ஆசனத்தை அலங்கரிக்கணும், நீங்க உட்காருங்கோ, முதல்ல அறிக்கை பாத்தியங்கள்லாம் எடுத்துக்கோங்கோ, உங்களுக்கு என்ன ஓணும், இல்ல எனக்கு தாகம் தீர்த்தம் ஓணும், தீர்த்தம் இருக்கட்டும், முதல்ல பழங்கள்லாம் சாப்பிடுறீங்களா, என்ன பண்ணணும் உங்களுக்கு, எவ்வளவு சிசுரிச பண்ணமோ அவ்வளவு சிசுரிச பண்றதுக்கு நான் காத்துன்னு இருக்கேன், தீர்த்தம் சாப்பிடுங்க, இந்தாங்க பழங்கள்லாம் எடுத்துக்கணும். எனக்கு ஒரே சந்தோஷத்துல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நான் கேட்கறேன், கேளு என்ன சந்தேகம், வர வழியில ஒரு கிளியை பார்த்தேன், அதுவும் கிளிதான் மோசமா பேசிட்டு, இதுவும் நீயும் கிளிதான் இவ்வளவு விசேஷமா பேசுறீங்க, ஒன்னும் இல்லை இதான் உதாரணம் புரிஞ்சுக்கணும். மாதா பியேகா பிதா பியேகா மம தச்ச பக்ஷினா, எனக்கும் சரி அந்த பறவைக்கும் சரி அம்மாவும் அப்பாவும் ஒண்ணுதான், அகம் முனிபிராணித்தே சச்ச கவாசனைகி என்ன முனிவர் கொண்டு போனார் அந்த பறவையை வேடன் கொண்டு போனான், அகம் முனிநாம் வச்சனம் சுருணோமி கவாசனானாம் சவச்சன சுருணோதி நான் முனிவருடைய வாக்கியத்தை கேட்டு கேட்டு வார்த்தைகளை கேட்டு கேட்டே நான் வளர்ந்தேன், அது வேடனுடைய வாக்கியத்தையே கேட்டு கேட்டே வளர்ந்துச்சு. பிரத்யட்சமே பவதாபி திட்டம் கண்ணுக்கெதிர நீங்களே பார்த்துட்டீங்க, இன்னைக்கு சம்சர்கஜாக தோஷ குணாக பவந்தி, நல்ல சேர்க்கை குணத்தை ஏற்படுத்தும், கெட்ட சேர்க்கை அவகுணத்தை ஏற்படுத்தும் இல்லையா, இது நீங்களே பார்த்துட்டீங்களேண்ணா. அது மாதிரி கைகேயிக்கு கெட்ட சேர்க்கை இந்நாள் வரை எந்த அளவுக்கு நல்லவளாக அவ இருந்தாலும் அது மொத்தம் ஒரு க்ஷணத்துல மாறி போச்சு, மொத்தம் யாரு கெடுதல் பண்ணா கெட்டவாள் அவளுக்கு ஒஸ்தியா தெரிஞ்சு போயிட்டான். எப்படி ஒஸ்தியா தெரியணும்னா, தசரதன் கூட அப்புறம்தான், ராமன் கூட அப்புறம்தான், எல்லாரும் அப்புறம்தான், கேகேயன் வந்து நல்லது சொல்லியிருந்தா கூட அவ கேட்டிருக்க மாட்டான், எந்த கேகேயனுக்காக தான் மனத்தை மாத்திருந்தாலும் அதே கேகேயனே வந்து இல்லமா நீ பண்றது தப்புமா, ராமனுக்கு தான் யுவராஜ பட்ட அபிஷேகம் ஆகணும் சொல்லிருந்தாவ, நீ யார் சொல்றதுக்கு வெளியில போன்னு சொல்லியிருப்போம், கேகேயன் கூட ஏன் கூனி சொல்லுக்கு அவ்வளவு வார்த்தை முக்கியமா தெரிஞ்சு போச்சு. இதுதான் லோகத்திலேயே நாம தெரிஞ்சுக்கிறோம், ஆத்திலேயே கூட சில பேர் இப்படி இருப்பா இல்லையா, நமக்கு துர்புத்தியை ஏற்படுத்துறதுக்குன்னு நம்ம ஆத்திலேயே சில பேர் இருப்பா. இதெல்லாம் ஏன் ராமாயணத்தை சொல்லியிருக்கா, இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்றான்னா, ராமாயணம் வாசிச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், லோகத்துல ஹிதமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நாமளும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான். யாரோ துர்போதனை, உங்க அப்பா பாரு அண்ணாவுக்கும் நமக்கும் தூண்டி விட்டுருவா, உங்க அப்பா பாரு வெள்ளி வெள்ளி சொம்பு அந்த வெள்ளி சொம்பு நன்னா இருக்கு, அரே உங்க அப்பா அந்த அண்ணா உங்க அண்ணா கொடுத்துட்டாரு, உனக்கு பாரு ஒரு இன்ச்சு கம்மியா இருக்க வெள்ளி சொம்பு கொடுத்தாரு, ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க அண்ணாக்கு தான், உங்க அண்ணா பேர்ல தான் உங்க அப்பாவுக்கு பிரீத்தி அடிக்கும், எங்க ஒரு இன்ச்சு வெள்ளி சொம்புல இல்லையா, உங்க அப்பாவுக்கு அவர் மேலதான் பிரீத்தி அடிக்கும். இப்படியெல்லாம் துர்புத்தி ஏற்படுத்தி விடுவா, இதையெல்லாம் நாம கேட்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த உதாரணம் எல்லாம் சொன்னாங்க. அதுவும் பெரியவாள் அழகழகா வியாக்கியானம் பண்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை. கைகேயி மேல தப்பு சொல்றவா சத்சங்காத்து, இந்த மாதிரி துர்சங்காத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்றார். ஆதிசங்கரே வியாக்கியானம் பண்றார், சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிஸ்தல தத்துவம், நிஸ்தல தத்துவே ஜீவன் முக்திகின்னு சொன்னார் ஆதிசங்கர். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், சத்சங்கம் இருந்தால்தான் துர்சங்கம் இருக்காது. சத்சங்கத்துல நாம இருக்க இருக்கதான் நல்ல புத்தியெல்லாம் வரும்னு சொன்னார். இது கைகேயியே கெட்ட நோக்கமா பார்க்கிறவாடி திருஷ்டி. கைகேயிய நல்ல விதமா பாருங்களேன், அவள் வசத்தியானவள். அவள் எப்படி அப்படின்னா, அவளுக்கு இந்த சாபம் தெரிஞ்சிருக்கு. எந்த சாபம் அப்படின்னா, சிரவணகுமாரனுடைய அப்பா புத்திர சோகமித்திரால் நீ தவிப்பேன்னு சொன்னார். அந்த இடத்துல தசரதனுக்கு சாபமே வரமாயிடுச்சு இல்லையா. சாபமே வரமானது ரெண்டிடம், ஒன்னு தசரதனுக்கு அப்ப பையன் கிடையாது. புத்திர சோகத்தினால் நீ தவிப்பேன்னு சொன்னவனே தசரதன் ஆனந்தப்பட்டான். ஏன் அப்படின்னா, அப்ப எனக்கு புத்திரன் கண்டிப்பா உண்டு, புத்திர சோகம் அப்புறம் பாத்துக்கலாம். அவன் நினைச்சான் கடைசி காலத்துக்கு வருமோன்னு நினைச்சான் இல்லையா. அப்ப எனக்கு புத்திரன் உண்டு, சிரவணகுமாரனுடைய அப்பா எனக்கு சாபம் கொடுக்கல, எனக்கு வரத்தை கொடுத்துருக்காருன்னு நினைச்சான். அதே மாதிரி கைகேயி அந்த சாபத்தை தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சிருந்தவனே என்ன பண்றா, அதை வரமா மாத்திட்டாயோ. எப்படி வரமா மாத்தனா, எனக்கு பர்த்தா போனாலும் பரவாயில்ல, புத்திரனை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு இவரு. அதனால இவள் என்ன பண்ணா, நேர பர்த்தா போனாலும் பரவாயில்லைன்னு இவனை காட்டு காமிச்சுட்டான். ராமன் இருந்தால்னா சாபத்தினால இவர் போயிடுவார், இவர் போவார் போகாம இருப்பார்ன்றது இல்ல. ராமன் இருக்க கூடாது, ராமன் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலயே இருந்தால்னா தசரதனுக்கு என்ன ஆபத்து வருமோ, இல்ல ராமனுக்கு என்ன ஆபத்து வருமோன்ற எண்ணம். அதனால கைகேயி என்ன பண்ணிட்டா, எதையோ ரெண்டு வரங்களை கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து ராமனை தொலைவுல தள்ளி வச்சுட்டான். அந்த அளவுக்கு கைகேயி நல்லவன்ற திருஷ்டியிலேயே நாம பார்க்கணும்ன்றதுக்கு சில பேர் இப்படி வியாக்கியானம் பண்ண. அப்படி கைகேயி இந்த மந்திரையுடைய இந்த வாக்கியத்தை கேட்டான். இந்த வாக்கியத்தை கேட்டுட்டு தசரதன் வருவான். தசரதன் வந்த உடனே என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு கேட்கறா கைகேயி. தசரதன் வருவான், தசரதன் வந்த உடனே நீ ஒன்னு பண்ணு, முன்னாடி சம்பகாசுர யுத்தத்துல நீ வந்து ரெண்டு வரம் கொடுத்த, அப்ப வந்து ஏதோ ஒரு பானத்தை போடுறான் தசரதன் மேல சம்பகாசுரன். அப்ப தசரதன் மூர்ச்சையாகி விழுந்துடும். மூர்ச்சையாகி விழுந்த உடனே தேர யுத்தத்தில இருந்து என்ன பண்ற, தள்ளி கொண்டு வந்துடுறான் கைகேயி. யுத்தம் நடக்கிற இடத்துல தள்ளி வந்துடுறான். ரெண்டு நிமிஷம் மூர்ச்சைக்கு அப்புறம் எழுந்து பார்க்கிறான் கைகேயி. தள்ளி வந்தோடனே கைகேயி, எந்த எப்படியேப்பட்ட ஒரு விஷயத்துல என்னை காப்பாத்துற, அதனால நீ ரெண்டு வரம் கொடுக்குறேன். இவோ அப்பவே நல்ல இத்தனை விஷயங்கள் தெரியும் போல் இருக்கு, அதனால இப்ப வேண்டாம் எனக்கு, அப்புறமா நான் கேட்கிறேன்னு. அந்த கேட்டையோ அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ. அதை கேளுங்க, அதை கேளுன உடனே இவோ கேட்கறதுக்கு தயாராகிட்டான். சாரி எனக்கு ஞாபகம் வந்துருத்து, கண்டிப்பா வருவான், அப்ப வந்த உடனே நான் கேட்கறேன் அப்படின்னா. அதுவும் தேசாந்தரம் எப்படி வரம் கேட்கறன்னா, வரம் கேட்கறத நீ பார்த்து கேட்கணும். நான் கூணி சாதாரணமா வரம் கேட்டக்கூடாது. எப்படி கேட்கணும், ஒரு வரம் பரதன் நாடாளணும், இன்னொரு வரம் ராமன் காடாளணும். அவ கைகேயி கேட்கிறாள், ஏன் ராமன் காடாளணும், ராமன் இங்க எங்கேயோ பக்கத்துல இருந்துட்டு போட்டவன, கூடாது கூடாது, ராமன் பக்கத்துலதான் இருக்கக்கூடாது. பக்கத்துல இருந்தா ராமனுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமத்தால் பரதனை கொண்டுட்டு கூட அவன் மறுபடியும் ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு வந்துருவான், தசரதன் பண்ணாலும் பண்ணுவான், அதனால பக்கத்துல இருக்கக்கூடாதுண்ணா. பண்ணிடுறீங்களே, இவள் கேட்கறதுக்கு தயாரா ஆயிட்டா. ரெண்டு வரத்தை கேட்கறதுக்கு தயாரா ஆகணவுடனே தசரதன் வரார். பிரியார்கோ பிரியமாக்கியாத்தும் சொல்லியிருக்கான். பிரியமா இருக்கிறவாழ்கிட்ட பிரியமான விஷயங்களை முதல்ல சொல்லிடணும், அப்பிரியமா இருக்கிறவாழ்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவள் நம்மளை பண்ண விடாம தான் பண்ணுவான். அதனால இவள் தசரதன் என்ன நினைச்சிருக்கார், பிரியமா இருக்கிறவர்கிட்ட பிரியமா இருக்கிற விஷயத்த சொல்லணும்ன்றதுனால நேர போறார். போனால் எப்பவுமே நிறைய நகைகளை போட்டிண்டு பலவிதமான புஷ்பங்கள்லாம் சூடிண்டு வாசல்லையே வரவே இருக்கிறவோ அன்னைக்கு இல்லை. அதை கூட பொருட்படுத்தாமல் இவள் நேரம் உள்ள போறார். நேரம் உள்ள போனோடனே அங்க இருக்க செட்டிமார்கள்லாம் கேட்கிறார், கைகேயி எங்கன்னு கேட்டார். கைகேயி எங்கன்னு கேட்ட உடனே அம்மா இன்னும் உள்ளேந்து வெளியிலேயே வரல, உள்ளே இருக்காங்க, அந்த புறத்தை விட்டு வெளியே வரல, அவள் உள்ளே பெட்ரூம்லயே படுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு தூக்கி ஏதாவது உடம்பு சரியில்லை போல இருக்கு அப்படின்னு வேகமா போய் பார்க்கிறார். தலைவிரி கோலத்தோட அவள் படுத்துட்டு இருக்கான். தலைவிரி கோலத்தோட போய் படுத்துட்டு இருக்கிறப்போ இவர் கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கேன், என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நிறைவேறணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நான் அந்த விஷயத்தை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்கறேன். பூர்த்தி பண்ணி கொடுப்பியா? என்கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் நீ கேட்கற? பூர்த்தி பண்ணுன்னு சொன்னா பூர்த்தி பண்ண போற, நீ போய் இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? இல்ல இல்ல, பூர்த்தி பண்ணியான கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னா, நீங்க யார் மேல பிரியமா இருக்கீங்களோ அவன் மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. தேன ராமேன தேச பேன், சரி எனக்கு பிரியமா, ஆண்கள்ல பிரியமா இருக்கிறவன் ராமன், பெண்கள்ல பிரியமா இருக்கிறவன் கண் கைகேயி. அதனால உங்க ரெண்டு பேர் பேர்லயும் சத்தியமா சொல்றேன், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். தேன ராமேன தேச பேன், நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இது இது சத்தியம், ராமன் மேல சத்தியம், கைகேயி மேல சத்தியம் அப்படின்னா. உடனே அவன் ஏந்துட்டு, ஏ தேவர்களே கேளுங்க, தசரதன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், ஏ அதாவது கிரகங்களே கேளுங்க, தசரதன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு உடனே, இவள் ஏன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ற? எப்பவுமே நீ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டியே, இன்னைக்கு என்ன புனிதாத்துல சேஷ்டி தங்கள்லாம் பண்றியே, இதெல்லாம் நியாயமான கேள்வி. ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ பண்ற? இந்த மாதிரி காரியங்களை பண்ணவளா நீ? இப்படி பண்ற வேண்டிய விஷயங்கள்லாம் நீ பண்ண வேண்டாமேனா? இதெல்லாம் இல்ல, நான் ரெண்டு வரம் கேட்பேன், அது நீங்க பண்ணுவீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த ரெண்டு வரத்தை கேட்கலாம். சரி கேளு, நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். முதல் வரம், பரதன் நாடாளணும், பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம். பரதனுக்கு பட்டாபிஷேகமா? சரி. ரெண்டாவது வரம், முதல் வரத்துக்கு அவருக்கு எதுவுமே எந்த விதமான ஒரு ஆக்ஷனுமே பண்ணவே இல்லை, நேரடியா வால்மீகி சொல்றாரு, நிர்ச்சயிஷ்டையா ரெண்டாவது வரத்தை கேட்கிறாரு அவர். ஏன்னா அவருக்கு பயம், முதல் வரமே இப்படி இருக்கிறப்போ ரெண்டாவது வரம் எப்படி இருக்குமோன்னு பயம் அவருக்கு. சரி, முதல் வரம் ஆச்சு, ரெண்டாவது வரம் என்னது? ரெண்டாவது வரமா? ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். ராமன் காட்டுக்கு போகணுமா? லோகத்துல பெண்கள்லயே ஒசந்தவோ நீ நினைச்சிருந்த, பெண்கள்லயே அதிமட்டமானவோ நீ தான். இந்த அளவுக்கு மோசமான ஒரு பெண்ணு நான் பார்த்ததே கிடையாது லோகத்துல. இதெல்லாம் நியாயமா? நான் வந்து ராமனை போய், எனக்கு உயிரே ராமன் தான், அப்பேற்பட்ட ராமனை போய் காட்டுக்கு போகணும்னு சொல்றியே, யார் உன்னுடைய மனசை கெடுத்தா? உன் மனசை யாராவது கெடுத்தாதானே இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா? கிங்கிருத்தம் தவ ராமேன பாபே பாபம் மயாபிமா, கிங்கிருத்தம் தவ ராமேன. நீ ராமன் பேர்ல எவ்வளவு பிரீத்தியா இருந்த, இப்ப ஏற்பட்ட ராமன் பேர்ல பிரீத்தியா இருக்கிறப்போ யாரு உன் மனசை கலைச்சா? ஏன்னா முதல் நாள் ராத்திரி அவதான் சொன்னாரா, அந்த புறத்துல இவர் இருக்கும்போது இவர் கண்ணாடியில தான் முகத்தை பார்த்துட்டு எனக்கு கூட வயசாயிடுச்சுன்னாராம். அப்ப கைகைதான் சொன்னாரா, எத்தனை நாள் வெறுமை இந்த பதவி யாத்த உன்னை விட்டு போகவே இல்லையே, எவ்வளவு நாள் நீங்க பதவி யாத்தையில இருப்பீங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன் அறிவிச்சுட்டு வாங்கன்னு. அதனால்தான் இவர் பிரியாருகோ பிரிய வாக்கியாசம், நீ சொன்ன விஷயத்த நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் வேகமா ஓடுறாங்க. ஆனா அவள் என்ன கேட்டுட்டா, நேற்று ராத்திரி கூட அப்படி சொன்னியே, இன்னைக்கு ராமன் காடாளணும்னு சொல்றியே அப்படின்னாராம். அதுவேதான், நீ என்ன வேணா சொல்லு, நான் கேட்கறேன் இந்த ஒரு விஷயத்தவர. பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டோம், ராமனை என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன், இல்ல வேற ஏதாவது வேணா பண்ணுமா அப்படின்னா, கௌசல்யாஞ்ச சுமித்ராஞ்சேயம் அபிவாத்ரியம், எதை வேணா உடனன் கோசலையை விட்டுற சொல்றியா, இந்த க்ஷணம் கோசலையை பேசி நான் அனுப்பிச்சு விடுறேன், இல்ல சுமித்ரிய விட சொல்றியா, இந்த க்ஷணம் சுமித்ரி இடத்துல பேசி அனுப்பிச்சு விடுறேன். ஆனா ராமனை மட்டும் பிரியணும்னா என்னால முடியவே முடியாதுன்னா, லோகத்துல எதுவான நடக்கும், திட்டல் லோகோபினா சூரியன், சூரியன் இல்லாமல் கூட லோகம் இருந்தால் இருக்குமா, தவிர ராமன் இல்லாமல் தசரதன் ஒருத்தன் இருக்கவே மாட்டான். அப்ப கூட இவ கேட்கவே இல்லையா, நீ என்ன வேணா சொல்லி நான் கேட்க மாட்டேன், எனக்கு ராமன் காட்டுக்கு போயே ஆகணும், பரதன் அரசாட்சி பண்ணியே ஆகணும். உடனே அபிதே சரணம் மூர்த்தினாம் ஸ்பிருஷாம் ஏச பிரசீதமே, நான் உன் காலில் கூட விடுறேன், எனக்கு வேற வழி இல்லை, நீ எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேன்ற. அபிதே சரணம் மூர்த்தினா, நான் மண்டியிட்டு உன் காலில் விழுந்து பிரார்த்திக்கிறேன்னு காலை பிடிச்சிக்கிறான். நீ காலையாவது பிடிச்சிக்கோ, கையாவது பிடிச்சிக்கோ, தள்ளு தூரம். நீ நாம் சொன்ன மரத்தை நிறைவேற்றுறதால் நீ வா, இல்லைன்னா உன் சூரிய குலத்துல எப்பேற்பட்டவாள்லாம் இருந்திருக்கா பாத்துக்கோ. ஒரு சூரிய குலத்துல இருக்கிறவன் தசரதன் கொடுத்த வரத்து வாக்க தவறிவிட்டான் அப்படின்ற அவ சொல்லுக்கு நீ ஆளாயிட்ட. ஓ, என் முன்னாடி நிக்காத, நீ காலை பிடிச்சினாலும் நான் கேட்க மாட்டேன், இப்படி எல்லாம் பண்றியே இது நியாயமா? அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துட்டான். மூர்ச்சையாகி விழுந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, நேரம் மறுநாள் காத்தாலும் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகத்துக்காக தகனன் ரெடி ஆயிட்டா. எல்லாம் ரெடியான உடனே சுமந்திரர் போய் ராஜாவை எப்பவுமே அந்தப்புறத்தில் இருக்கிற ராஜாவை சுப்பிரபாதம் பாடி எழுப்புறது வழக்கம். கௌசல்யா சுப்ரஜாராமன்ற மாதிரி தசரதருக்கு சுப்பிரபாதம் பாடுறார். பார்த்தால் எப்பவுமே தசரதர் வரதான் வழக்கம் கடவை திறக்கிறது. பார்த்தால் அன்னைக்கு விசித்திரமா கைகையை வந்து கடவை திறக்கிறார். சுமந்திரர் முன்னாடி கைகையெல்லாம் பேசுறதே மாட்டார். ஏன்னா சுமந்திரர்ந்தவர் தசரதர் காட்டிலும் பெரியவர். கைகையெல்லாம் சின்ன பொண்ணு, அதனால அவர் முன்னாடி பேச மாட்டான். அப்படி இருக்கிறப்போ பார்க்கிறார். பார்க்கிறப்போ சுமந்த் கைகையை வந்து தசரதரால் எழுந்துக்க முடியல, போய் ராமனை கூட்டிட்டு வாங்கன்ற. ராமனை கூட்டிட்டு வரணுமா? இவர் பார்க்கிறாரு, ஏன் ராமனை கூட்டிட்டு வரணும்? இத தசரதர் தான் சொல்லணும். தசரதர் சொல்லும் போது ஏன் ராமனை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் அப்படின்னு உத்து பார்க்கிறார். உத்து பார்த்த உடனே இவர் வெட்டி உள்ள பார்க்கிறார். தசரதர் படுத்துட்டு சைகை காட்டுறாராம். அவர் சொன்னா கேட்க மாட்டான், அடங்கா போயிடாரு. அதனால தசரதன் கை காட்டுறார், போய் ராமனை கூட்டிட்டு வா போல். சரி, கையை காட்டினதையே சம்மதமாக எடுத்துட்டு சுமந்திர போற. அங்க வைதேகியோட ராமன் அரண்மனையில் இருக்கான். கார்த்தாலேயே எழுந்து தீர்த்தா மாறிட்டு ஜபங்கள்லாம் பண்ணி பூர்த்தியாக ஆபரணங்கள் பட்டாபிஷேகம் வந்து ஆபரணங்கள்லாம் போட்டு எப்படி ராஜா இருக்கணுமோ அப்படி வைதேகியோடு இருக்க. வைதேகியோடு இருக்கும்போது சுமந்திரர் போறார். அப்போ சுமந்திரரை பார்த்த உடனே வைதேகிய பார்த்து ராமன் சொல்றார், அங்க எப்பேற்பட்ட தர்பார் இருந்தால் சுமந்திரரே வந்திருப்பார் என்ன அழைச்சிட்டு போறதுக்கு. அங்க எவ்வளவு பெரியப்பட்ட பெரியவாள்லாம் வந்திருக்காளோ தெரியலையே. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இன்னும் எப்பேற்பட்ட ராஜாக்கள்லாம் இருக்காளோ தெரியலையே சபையில. அப்படி இருக்கிறப்பதான் தசரதன் சுமந்திரரை என்ன அழைச்சிட்டு வர்றதுக்காக அமைச்சிருக்கார் போல இருக்கு. பொதுவா சுமந்திரர் வருவாரா என்ன அழைச்சிட்டு போறதுக்கு? பார்த்துக்கோ வைதேகி, பார்த்துக்கோன்ற. சரி, அந்த ஜனங்கள்லாம் இப்படித்தான் போவார் ராமன் அப்படின்னு எல்லாரும் சேவிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஏன்னா பட்டாபிஷேகத்துக்கு முதல்ல போறாரு இல்லையோ, அப்புறம் வரப்போலாம் சக்கரவர்த்தியா வரப்போற. அதுக்கு முன்னாடி நம்ம ராமனா போறார், அதுக்கப்புறம் தான் சக்கரவர்த்தியா வரப்போற. அதனால இப்படித்தான் போவார், இப்படித்தான் போவார். ஜனங்கள்லாம் வாசல்ல நிக்கிறாராம் போறதுக்கு. இவரும் மகாராஜா போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போன உடனே நேர அரசவைக்கு போகாம கைகேயனுடைய அந்தப்புறத்துக்கு போற. இங்கேயும் போறீங்கன்னு சுமந்திர பார்த்து, தெரியல அப்பா உங்களை இங்கதான் அழைச்சிட்டு வர சொன்னார். சரி, ஒருவேளை அப்பா அம்மா சேர்த்து சேவிக்கிறதுக்காக இங்க அழைச்சிட்டு வந்தார் போல இருக்கு அப்படின்னு போறார். அப்படின்னு போன உடனே உள்ள போறார். கைகேயை பார்க்கிறார். அப்பா உள்ள இருக்க மூர்த்தி ஆயிட்டார். மூர்த்தியா எப்படி ஆயிட்டார்னா, ராமனையும் நேர்ல பார்த்துட்டார். ராமனை பார்த்த பிறகும் கைகையை மனசு மாறல. இவள் அப்படியே கோரமத்தோட கோர முகத்தோட வாசல்லயே நின்று இருக்கான். ராமன் பார்க்கிறார். ராமன் வந்து நிற்கிறார். நின்ன உடனே அம்மாவை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே, ராம் ஏன்பா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்னம்மா காரியம் பண்ணணும்னா கேக்குறீங்க? இதை பண்ணுன்னு சொன்னா நான் பண்ண போறேன். இல்ல அப்பா சொல்லியிருக்காரு, அதனால அந்த காரியத்தை நீ நிறைவேற்றணும். அப்பா அப்படி இல்லையான்னு உள்ள பார்க்கும்போது அப்பா உடம்பு முடியல படுத்துட்டுருக்காருன்னா. அதுவும் படுத்துட்டுருக்காருன்ன உடனே என்ன பண்ணணும்னு கேட்டான். என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே கம்பன் அழகா சொல்றான், ஆழ்வி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள். நான் ரெண்டு வரம் வந்தது முன்னாடி சம்பகாசுர யுத்தத்துல, எங்க அப்பா ரெண்டு வரம் கொடுக்குறேன், உங்க அப்பா ரெண்டு வரம் கொடுத்தார், அதை மறந்துட்டார். அதை மறந்து போய் உனக்கு பட்டாபிஷேகம் நேற்று அறிவிச்சுட்டார். அந்த வரத்தை நான் நேற்று ராத்திரி ஞாபகப்படுத்திட்டேன். ஞாபகப்படுத்தின உடனே சரி நான் வரத்தை கொடுத்துட்டேன்னு உங்க அப்பா எனக்கு சத்திய பிரதிஜை பண்ணிட்டார். அதனால அந்த வரத்தை நான் சொல்றேன் உனக்கு. சரி என்னம்மா சொல்லுங்கம்மா. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. இந்த ஆழிசூழ் உலகமெல்லாம் என்ன பார்த்துங்கோ, அந்த வம்சத்துல வந்தவாளுக்கு, ரகுவம்சத்துல வந்தவாளுக்கு காளிதாசனே சொல்றான், சமுத்திர பர்யந்தம் இருக்கக்கூடிய நாடு எல்லாம் இவாள் தான். பொதுவா சமுத்திரம் இவாளுக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது இல்லையா. இந்தியான்னு எடுத்துட்டா இந்திய எல்லைக்குள்ளதான். ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா அது இன்டர்நேஷனலுக்கு சேர்ந்து போயிடும். இந்தியன் ஓஷன்லயே நமக்கு தெரியும் இல்லையா, அது அவளுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல போயிடும். ஆனால் இவா எப்படிப்பட்டவா? இந்த அயோத்தி ராஜாக்கள் அந்த சமுத்திரங்கள்லாம் கூட இவாளுக்குதான் இருந்துதான். அதனால்தான் ஆழிசூழ் உலகம் எல்லாம், கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் பரதனே ஆளணும்னு. சரி ஆண்டுட்டு போட்டுமே, நான் என்ன பண்ணணும்? தாராளமா பரதன், என்ன இவருக்கு இப்பதான் சந்தோஷம், தாராளமா பரதனே ஆளட்டுமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நீ போய் சரி பரதன் ஆளட்டும், நான் இங்கே பின்னாடி இருந்து பரதனுக்கு நான் ஒத்தாத்த பண்ணிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை சொல்லிடுவானோன்னு கைகைக்கு பயம் இல்லையா. அவ பாட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு ராமன் இருந்துட்டு போட்டமே அப்படின்னா, நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி, அதுவும் நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இந்த ராஜா அட்ரஸோட இங்கேயே அயோத்தியிலே அலையலான்னு பார்த்துட்டு இருக்கியா, அதெல்லாம் அலையக்கூடாது. தாழிலும் சடைகள் தாங்கி நீ மரம் ஒரு தரிச்சுண்டு நீ வனம் வனமா நீ போயிட்டு இருக்கணும், நீ மேல மேல போயிட்டே இருக்கணும். சரி போயிட்டே இருக்கணுமா, எங்க போகணும்? அதுவும் தாங்களும் தவம் மேற்கொண்டு, அதுவும் நீ தபஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். சரி தபஸ் தானே பண்ணணும், நான் சரையூர் நதிக்கரையில போய் பண்ணிட்டு இருக்கேன், பரதன் அயோத்தியில இருக்கட்டும், நான் சரையூர் நதிக்கரையில ஒரு குடில அமைச்சுட்டு நான் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். பூழி வெண்காண தண்ணி புண்ணியங்கள் புண்ணியங்கள் புனல் காணடி, அதுவும் பல இடங்கள்ல போன பல இடங்களுக்கு நீ போய் போய் போய் அதுவும் புண்ணிய நீராடி நீ தபசெல்லாம் பண்ணி புண்ணிய நதிகள்லாம் நீ கடந்து போய் மேல போயிட்டே இருக்கணும்னா சரி போற, எத்தனை நாள் போனோம், ஒரு மாசம் போனா போருமா, ரெண்டு மாசம் போனா போருமா அப்படின்னா ஏழு இரண்டு ஆண்டுகள்னா ஏழு இரண்டு ஆண்டுகள் 14 ஆண்டுகள் நீ வந்து காட்டுக்கு போகணும்னு, 14 ஆண்டுகள் தானே காட்டுக்கு போகணும், தாராளமா காட்டுக்கு போறேன்னு இங்கே இருந்தாலும் போகணும். இதே அப்பா சொன்னாருன்னு சொல்றீங்க, தாராளமா நீங்க சொன்னார்னு எடுத்துக்கிறேன். மன்னவன் இட்ட பணியன்றாகினில் நும்பணி மறுப்பேனும், ஏன் அப்பா சொன்னார் அப்பா சொன்னார்னு ஏன் சொல்றீங்க? தாராளமா எடுத்துக்கிறேன், நான் செய்யறதுக்கு காத்துட்டே இருக்கேன். இதோ இப்ப போறேன், இப்ப போயிட்டு இருந்தோம் பட்டாபிஷேகம் இல்லையே, இதோ போறேன் காட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு உடனே இவன் சொல்லிட்டு அங்கேருந்து போறான். ஆனாலும் சுவாபாவிக தர்மம், தலைய தொங்க போட்டுண்டே எப்படி போன மகாராஜா, தலைய தொங்க போட்டுண்டே கோசலையுடைய அரண்மனைக்கு போறான். கோசலையுடைய அரண்மனைக்கு போய் பார்க்கிறார், கோசலையை பார்க்கிறார், ஒரு மனசு கஷ்டம். அம்மாவை பார்த்த உடனே வால்மீகி ராமாயணத்தை சொல்றார், அம்மாவை பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழறார். என்னப்பா தேம்பி தேம்பி அழற, எப்பேற்பட்ட ஒரு வைபவம் இன்னைக்கு ஒரு பட்டாபிஷேகம்னு, நீ இப்படி அழுதுன்றிருக்கிய ஆனந்த கண்ணீரோ அப்படின்னு அவ கோசலை கேட்கிறார். நீ பட்டாபிஷேகத்தை உட்கார திருக்கோலத்தை நாங்கெல்லாம் பார்க்கணும்னு தயாரா இருக்கோம், நீ என்ன அழுதுன்னு வந்து நிக்கிறிய அப்படின்னு ஒண்ணு. மனசு வருத்தத்தோட ராமன் சொல்றான், அம்மா பட்டாபிஷேகம் அதாவது சிம்மாசனத்துல உட்கார்ற யோக்கியத்தை எனக்கு இல்ல, தர்பாசனத்துல உட்கார்ற யோக்கியத்தை தான் இப்ப எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. என்னப்பா சொல்றேன் எனக்கு புரியல, தர்பாசனத்துல உட்கார யோக்கியத்தைன்னா என்ன எனக்கு புரியலையே. ஆமாமா தர்பாசனத்துல உட்கார யோகியத்தையே தான் அப்பா எனக்கு கொடுத்துருக்க. என்ன சொல்ற, பட்டாபிஷேகத்தை பிரிச்சுட்டார், அதாவது ராஜ்யத்தை பிரிச்சுட்டார். பட்டாபிஷேகத்தை பரதனுக்கும் வனத்துல ராஜாவா இருக்க சொல்லி வனவாசத்தை எனக்கும் அப்பா கொடுத்துருக்காரு. என்னது அப்பா கொடுத்தாரா, புரியல நீ என்ன சொல்றேன்னு புரியல. இவள் கேட்டு இருக்கிறப்பவே இந்த செய்தி பட்டாபிஷேகம் நின்னு போச்சுன்னு சில செய்தியை லக்ஷ்மணன் கேட்டுட்டு, எப்படி நீ இந்த காரியத்தை பண்ணுவ, பட்டாபிஷேகம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது? என்ன வேணா ஆகட்டும், பட்டாபிஷேகம் உனக்கு தான், யார் தடுத்தாலும் பார்த்துடுறேன். தசரதன் தடுக்கிறானா, தசரதனை கொண்டுட்டாவது நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை கைகையை தடுக்கிறாரா, கைகையை நான் கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். ஒருவேளை ஆரம்ப காலத்திலிருந்தே கைகையை இதே எண்ணத்தோடு இருந்து பரதனையும் இதே மாதிரி வளர்த்து அவனையும் இதே எண்ணத்தோடு இருக்கானா, நான் பரதனையும் கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். யார் யாரெல்லாம் வரட்டும் கைகைக்கு ஒரு ஒத்தாசம் பண்றதுக்கு, அவ எல்லாரும் என்னை கொண்டுட்டு உங்ககிட்ட வரட்டும். முடியவே முடியாது, பட்டாபிஷேகம் நீதான் பண்ணி வைக்கணும், நீதான் பண்ணி வைக்கணும்னு உடனேவே இவர் பார்க்கிறார். இது எப்படி நடக்கும், பட்டாபிஷேகம் உனக்குன்னு சொன்னாலா இல்லையா, உனக்குன்னு பட்டாபிஷேகத்தை சொல்லிட்டு இன்னைக்கு அர்த்தால எப்படி மாத்துவா? ராஜ்ய தர்மம் எது, மூத்த பையன்னா பட்டாபிஷேகம் ஆளணும், அப்படி மூத்த பையன்தான் பட்டாபிஷேகம் ஆளணும்னு இருக்கும்பொழுது எங்க இருந்தோ அது பரதன் பட்டாபிஷேகம்னு பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா எப்படி ஏத்துக்க முடியும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு. நான் எல்லாரையும் கொள்றதுக்கு இந்த பட்டாபிஷேகத்துக்காக எல்லாரையும் கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கம்மா, கோசலம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா அப்படின்னு. கோசலம்மா நீ பயப்படாதம்மான்னு சொன்னவனே ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான், நீ பண்றது சொல்றது நியாயம் இல்லை, பிரிவால போய் வெட்டுவேன் குத்துவேன் எப்படி சொல்ல முடியும் உன்னால, அதுவும் நீ கோபத்துல பேசுற, அதனால்தான் அப்பாவையும் அம்மாவையும் வெட்டுவேன்னு சொல்ற. எப்படி எப்படி முடியும் இந்த வார்த்தை, இது விதியினால வந்தது. எப்படி நீ யோசிச்சு பார், பரம பிரீத்தியா இருந்தவாள்லாம் கூட ஒரே ராத்திரியில மாறிட்டா அப்படின்னால், சொல்லக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பார்த்து இதுவரைக்கும் சொல்லாதவா என்ன பார்த்து சொல்றான்னா, அது விதிவசத்தால வந்தது தானே. இது எப்படி நினைச்சிருக்க நீ லக்ஷ்மணா, நீ சொல்றது தப்பு அல்ல. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மையற்றேன், நரும்பு நதியின் பிழையன்று, இது ஒரு ஓடுற நதியோட பிழையா? நதியோட பிழை கிடையாது. சரி, மதியின் பிழை என்று, இது யாரோட புத்தியோட பிழை என்றியா? இது அவா சொல்லாரோ சொல்லிட்டாரோ அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விரோத தன்மைன்னு சொல்றியா? அதுவும் கிடையாது. எது பிழைனா? பயந்து நம்மை புணர்ந்தான். யாரோ பயத்தினால இது எங்கிட்ட சொல்றாளா? அதுவும் இல்லை. மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று யாரோ பரதன் இப்படி சொல்ல சொல்லி சொல்லிருக்கானா? அதுவும் கிடையவே கிடையாது. யாரோட பிழை தெரியுமா? மைந்த விதியின் பிழை. இது விதியினோட பிழையோதான் தவிர வேற எதோடையும் பிழை கிடையாது. இதையெல்லாம் கேட்டு லக்ஷ்மணன் நன்னா பார்த்துருந்தோ, கோபத்தோட இருந்த லக்ஷ்மணன் கூட சாந்தமா அப்படியே நிக்கிறாராம். ஏன்? அதுதான் விதி. விதி யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? அதனால அதான் விதிட்டு லக்ஷ்மணன் அப்படியே நிக்கிறார். உடனே கோசலையை பேசுறார். லக்ஷ்மணன் சொன்னது சரிதானமா? ஒன்னு புரிஞ்சுக்கோ நீ, அயோத்தி ரெண்டா இருந்தது. ஒன்னு கோசலான்னு இருந்தது, ஒன்னு அயோத்தின்னு இருந்தது. கோசல தேசத்துக்கு பானுமான்றவன் அரசனா இருந்தான், அயோத்தியா தேசத்துக்கு அஜன்றவன் அரசனா இருந்தான். அஜனுடைய பையன் தசரதன், பானுமானுடைய பொண்ணு கோசலை. இந்த தசரதன் என்ன பண்ணார்? கோசலையும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பானுமானுடைய ராஜ்யமான கோசல நாட்டையும் சேர்த்துட்டார். அப்படி இருக்கிறப்போ பித்ருதேவோபவன் வேதத்தை சொல்லிருக்கா மாதிரி மாத்ருதேவோபவன் சொல்லியிருக்கு. நான் சொல்றேன், கோசல நாட்டை நீ பிரிச்சுண்டு கோசல நாட்டை நீ ராஜ்யம் பண்ணிட்டு இரு. அப்படிலாம் பண்ண முடியாதுமா? பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணியே ஆகணும். பித்ருவாக்கியத்தை எப்படிப்பா பரிபாலனம் பண்ணி ஆக முடியும்? பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்றதுதான் நம்மளுடைய வம்சத்துல வந்தவாளுடைய ஒரு ஒரு வைசிஷ்டியம். வம்சத்துல வந்தவா அப்படிதான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, தொயா மயா சுமித்ரையா, தொயா மயா சீதையா, லக்ஷ்மணேன சுமித்ரையா, பித்ருவாக்கியே தாத்தவியம், ஏஷ தர்ம சனாதனா. நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், சுமித்ரையா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கட்டும், எப்படிப்பட்டவாளா இருக்கட்டும் இருக்கட்டும், பித்ருவாக்கியே தாத்தவியம். அப்பாவுடைய வார்த்தையில தான் நிக்கணுமே தவிர, அப்பா ஒண்ணு சொன்னார் அம்மா ஒண்ணு சொன்னான்னு இருக்கக்கூடாது. அப்பா வார்த்தைக்கு மறுத்து அம்மா பேசக்கூடாது குடும்பத்துல. அதனால அப்பா ஒண்ணு சொன்னார் அம்மா ஒண்ணு சொன்னான்னு இருக்கக்கூடாதுமா? நீ இங்கேயே இருமா அப்படின்னா ஒண்ணு பண்ணு. எப்படி ஒரு கண்ணுக்குட்டிய இந்த பால் கறக்கிறவா முன்னாடி கண்ணுக்குட்டிய கயிறு போட்டு பிடிச்சி இழுத்துன்னு போவாளோ, அந்த கண்ணுக்குட்டி போனா பின்னாடியே பசு மா மானு கத்தின்னு போகுமோ? கதம் தேனோ வத்தத்து, எப்படி பசுடைய அந்த வத்து வத்து அதாவது கண்ணுக்குட்டியினுடைய பின்னாடி பசு போகுமோ, அத மாதிரி நீ போ, உன் பின்னாடி நானும் வனவாசத்துக்கு வரேன். நீ இல்லாத இடம் எனக்கு எதுக்கு? அதனால நானும் வரேன். உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியுமா? நான் இருக்க மாட்டேன். அதுவும் கூடாதுமா? ஏன்னா பர்த்தாவை பிரிஞ்சு பத்னி வாழவே கூடாது. ஒரு காலம் பர்த்தா ஒரு இடத்துல பத்னி ஒரு இடத்துல இருக்க கூடாதுமா? அதை நாம பண்ணதா இருக்கக்கூடாது. அதனால நீங்க இங்கேயே இருங்கோள். சரி, இது ஒரு குழப்பம். கோசல சொல்ற, எனக்கு வந்தது இத நான் உன் பேர்ல அத்தியந்த பிரீத்தி வைக்கலன்னு இதுலன்னு தெரியறது பத்தியா? இது இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கஷணம் என் உயிர் போயிருக்க வேண்டாமா? ஆனா உன் முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன், இதுல இருந்தே தெரியலையா ராமன் பேர்ல எனக்கு முழுமையான அன்பு இல்லைன்றது எனக்கு தெரியலையே, எனக்கு இல்லைன்றது தெரியறது இல்லையா? நான் இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இனிமேல் நான் வாழணுமா? சரி, என்ன பண்ணும்? போயிட்டு வா. நீ போற இடம்னா சுபிக்ஷமா தான் இருக்கும். கல்லு மண்ணெல்லாம் நீ வேணா போனா கூட நீ நன்னா தான் இருப்பேன். சரி, உடனே சீதையுடைய அரண்மனை, சீதை என்ன சொல்வாளோன்னு பார்க்க. சீதை என்ன சொல்வாளோன்னு சீதை கிட்ட போன உடனேவே சீதையை பார்த்து, வைதேகி, நான் உன்னை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நான் இங்க வந்தேன், ஆனால் முடியலையேன்னு அவ சொல்றா. இந்த விஷயத்த சொன்ன உடனே அவ திருப்பி சொல்றா. அவ திருப்பி சொன்ன உடனே அவள், தாராளமா நானும் முன்னாடியே வனத்துக்கு வரத்துக்கு காத்துன்னு இருக்கேன். வனத்துக்கு வரத்துக்கு காத்துன்னு இருக்கியா? வனம்னா சாதாரணம் நினைச்சியா? ஏதோ மிதிலா நகரத்துல இருக்க மாதிரி நினைச்சியா? நீ மிதிலா நகரத்துல இருக்க மாதிரி கிடையாதுமா? அது வனம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரணமா இருக்கும். கல்லும் மண்ணும் இருக்கும், எப்பேற்பட்ட முருங்கல் முள்ளெல்லாம் இருக்கும், எப்பேற்பட்ட ஜந்துக்கள்லாம் இருக்கும். அதுவும் இல்லாம உன்னை நன்னா வாழ வைக்கிறேன்னு நான் உங்க அப்பாவுக்கு வார்த்தை கொடுத்துருந்தேன். அந்த வார்த்தையை மீறி என் கூட காட்டிலேயே அழிச்சுட்டு போக முடியும்? காட்டுல திரின்னு சொல்ல முடியுமா? முடியாதுமா? இது எப்படி முடியும் அப்படின்னா? அப்போ உடனே அவ சொல்றாளா, எங்க அப்பா யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நினைச்சேன், கடைசியில எங்க அப்பா நல்லவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பார்த்தேன், கடைசியில எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு பெண்ணை போல இருக்கிறவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. உடனே ராமனுக்கு தோன்றது, சர்வே ஸ்ரீவத பிராயம், நீயும் ஸ்திரீய மாதிரியே நடந்துக்கிறியா அப்படின்னு. நான் எங்க அப்பா சொன்னார் ராமன் பெரிய சக்கரவர்த்தின்னு சொன்னார். இல்ல இல்ல, இப்பதான் தெரியறது நீ ரொம்ப பயந்த சுபாவம் உடையவன் சொல்லிட்டு சொன்ன உடனே, சாதாரணமாவே மாப்பிள்ளையாத்துல அதாவது மாமனாராத்துல ஏதாவது சொல்றாருனாலே கொஞ்சம் பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கும் அந்த இடத்துல. மற்ற நம்பாத்துல யாரும் என்ன சொன்னாலும் என் தம்பி தானே சொன்னான்னு தோணும். ஆனால் அங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே எப்படி சொல்லுவான், உன் தம்பிக்கு எவ்வளவு அவ்வளவு எண்ணம் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால சொன்ன உடனே சரிவான்னு கூட்டினு சரிவான்னு கூட்டினு வந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். கிளம்ப ஆரம்பிச்சுன்னு அந்த லோகமே நினைச்சிருக்கு எல்லாம் ராமன் ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆகி அரண்மனையிலேருந்து வரப்போறான்னு இருக்கிறப்போ மர உரி தரிச்சுண்டு, அதுவும் ராமன் எல்லா நகைகளையும் கலைஞ்சிட்டு மர உரி தரிச்சுண்டு தன்னுடைய அரண்மனையிலேருந்து சீதையும் மர உரி தரிச்சுண்டு நேர கோசலையிடத்து வரான். கோசலையை பிரார்த்திச்சுண்டு விடைபெற்று போறான். உடனே சுமித்திரையோடு போய் பிரார்த்திக்கிறான், லக்ஷ்மணன் அங்க மர உரி தரிச்சுட்டு இருக்கான். லக்ஷ்மணனை பார்த்து நீ ஏன்பா என் பின்னாடி வர, நீ அங்க போய் ஊர்மையில கூட சந்தோஷமா இரு, நீ ஏன் என் பின்னாடி வரணும், நீ எங்க போறியோ ராம கைங்கரியத்துக்காகத்தான் நான் இருக்கேன், நீ போற இடம் தான் எனக்கு, நீ போற இடத்த காட்டுல நான் எங்கே வரேன், ஏன்னா ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு மனைவி சொன்னான். ஆனா இவன் சொல்றான் நான் ராம கைங்கரியத்துக்காக மட்டும்தான் இருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லை. இந்த காட்டுல ஒரு படி மேல பாருங்க சுமித்ர, சுமித்திரிய போய் சேவிக்கிறா, சேவிச்ச உடனே சுமித்ர சொல்றாளாம் நான் லக்ஷ்மணன் போய் சேவிக்கிறான், சேவிச்ச அடுத்த க்ஷணம் சுமித்ர சொல்றா ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அட்டவியம் வித்தி கச்சதாத்த யதாசுகம்னு சொன்னான். ராமம் தசரதம் வித்தி, லக்ஷ்மணா நீ போயிட்டு வா காட்டுல 14 வருஷமும் ராமனை தசரதனாகவே நினைச்சிக்கோ, மாம் வித்தி ஜனகாத்மஜம் என்ன போல நினைச்சிக்கோ சீதைய, அயோத்தியாம் அட்டவியம் வித்தி இந்த அயோத்தி தேசத்தை காடா நினைச்சிக்கோ, அயோத்தியாம் அட்டவியம் வித்தி கச்சதாத்த யதாசுகம் சௌக்கியமா போயிட்டு வா உனக்கு சுபிக்ஷமாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோசலை பயந்து பயந்து வழி அனுப்புறா, சுமித்ர சந்தோஷமா லட்சுமண வழி அனுப்புறா. ஏன் காரணம், ராமன் தான் காரணம், அந்த இடத்துல ராம கைங்கரியம் தான் காரணம், ராம கைங்கரியத்தை தவிர சுமித்ரி கூட வேற எண்ணமே இல்லை. அப்படி ஒரு ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு ஸ்லோகத்தினால சுமித்ரா எப்பேற்பட்டவன் தெரிஞ்சு போச்சு, அந்த இடத்துல சத்ருக்குன்னு ஒரு வார்த்தையினால எப்படிப்பட்டவன் தெரிஞ்சது, இந்த இடத்துல சுமித்ரா எப்படிப்பட்டவன் தெரியுது. கச்சதாத்த யதாசுகம்னு இங்கேருந்து கரண் போறான், ஜனங்கள்லாம் போக விட மாட்டேன்றது, எல்லாம் அழருது, மொத்த ஜனங்களும் அழகிறப்போ இவர் ராமன் கைய காட்டுறாரு, கைய காண்பிச்ச உடனே இவர் கைய காண்பிச்ச உடனே நம்ம எல்லாம் வழி விடுறது, எல்லா தேசத்து ஜனங்கள் எல்லாம் அப்படியே வழி விட்டு ஓரமா நின்று போக விட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சுமந்திர ரதத்தை பூட்ட இந்த ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் போறான். எப்படி போயிட்டு இருக்கா பார்க்கறது, எப்படி இருக்கான், அக்ரத பிரயேயு ராமஹா சீதா மத்திய சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி, ராமன் முன்னாடி போறான், சீதா மத்தியில போறான், பின்னாடி லக்ஷ்மணன் போறான். இது எப்படி இருக்குன்னா ஒரு பிரணவாகாரம் போல இருக்கான், ஓம் அப்படின்ற பிரணவம் போல இருக்குன்னார் வால்மீகி. அகாரம் உகாரம் மகாரம் இல்லையா, பிரணவத்தை பிரித்தார், அகாரோ வை விஷ்ணு, முதல்ல போறது அகாரம், விஷ்ணு முன்னாடி போற, மகாரம் லக்ஷ்மி இல்லையா, உகாரம் லக்ஷ்மி, அந்த சீதா நடுவில் போறான், லக்ஷ்மி நடுவில் போயிட்டு இருக்கான். பின்னாடி பிருஷ்டதஸ்து தனுப்பாணிகி, அவன் கைங்கரியம் பண்றதுக்காகவே நம்ம ஜனங்கள் போல பின்னாடி போயிட்டு இருக்கான், ராம கைங்கரியத்துக்காக அவன் மகாரம், அகாரம் உகாரம் மகாரம் அக்ரத பிரயேவு ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா. இப்படி ஒரு பார்க்கறதுக்கே அந்த ஜனங்களுக்கு பிரணவாகாரம் ஒரு ஓங்காரம் போறா போல அவ போயிட்டு இருக்கான். ஜனங்கள்லாம் பார்க்கறதான் ஆழ்வார் சாதிச்சா போல கற்பார் ராமபிரானைகளால் மற்றும் கற்பரோ, ராமபிரான தவிர வேற யாரால் பார்க்க முடியுமா, நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேனா, எல்லா ஜனங்களும் நற்பாலுக்கு உயித்தனர், அவள்லாம் எப்படிப்பட்டவாள், அயோத்தியில இருக்க வேண்டியவாள் கூட நான்முகனார் பெற்ற நாட்டுலே, எதனால ராம தரிசனம், அது மரவுரி தரிசித்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ராம தரிசனத்துக்காகவே அந்த ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்காங்க. இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம், நாளைக்கு மேல பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.